రామానుజతయా పాత్రం వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరా విద్యం నిహతం తమః ఉరుకురళాయ్ ఇరణిలం ఊబడి మన్వేండి உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி உண்ணும் தருகவெனாமாவலியைச் சிறையில் வைத்த தாடாடந்தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேல்வியைந்தும் அங்கங்களவையாரும் இசைகளேழும் தெருவில் மலிவிடாவளமும் சிறக்கும் காழிச்சீராமவின் நகரே சேர்மின் நீரே. திரு காழிச்சீராம விண்ணகரம் என்கிற தாடாளன் கோயில் திவ்யதேசத்தை அனுபவிச்சுருக்கிறோம். இந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தலபுராணம் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய வகை இதெல்லாம் அனுபவித்தோம். தற்போது திருமங்கையாழ்வாருக்கும் இந்த திவ்யதேசத்துக்குமான ஒரு தொடர்பு, ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திலே எவ்வாறு நிறம் பெற்றார், ஏற்றம் பெற்றார், எப்படி கொண்டாடப்பட்டார் அப்படின்றத பத்தி இப்போது அனுபவிக்கப் போகிறோம். அதோடு கூட இந்த எம்பெருமானை ஆழ்வார் எப்படி அனுபவித்திருக்கிறார் என்று இந்த ஆழ்வார் இவன் விஷயமாக பெரிய திருமொழியிலே அருளி செய்த 10 பாசுரங்களினுடைய சமுதாயமான அனுபவம். இந்த தாழிச்சீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய சீர்காழிக்கு பக்கத்திலே இருப்பதான திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திவ்யதேசங்கள், அதிலே ஒன்றான திருவாளி என்கிற திருநகரி என்கிற திவ்யதேசத்துக்கு அருகேதான் ஆழ்வாருடைய அவதாரம். திருக்குறையூர் என்பதாக ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கே அவதரித்த ஆழ்வார் தன் அவதார ஸ்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்றார். ஆழ்வார் முதல்ல மங்களாசாசனம் பண்ணினதுன்னு பார்த்தா பெரிய திருமொழியிலே வடதேசத்து எம்பெருமான்களை வடநாட்டு திருப்பதிகளை தான் மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார். வடதிசை, மதுரை, அயோத்தி, சாலகிராமம், பத்ரி என்பது போன்ற திவ்யதேசங்களை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து கொண்டு தன்னுடைய அவதார ஸ்தலத்திற்கு அருகிலே இருப்பதான இந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திருப்பதிக்கு எழுந்தருள்கிறார் ஆழ்வார். அப்படி ஆழ்வார் எழுந்தருளுகிற பொழுது ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் ஆழ்வார் வந்தார், பெரும் கவிஞர் வந்தார், 4 கவி பெருமாள் வந்தார் அப்படின்னு எல்லாம் விருதங்கள் சொல்லிட்டே வர ஆழ்வாருக்கு. அப்படி சொல்லிக் கொண்டு வருகிற போது சம்பந்தர், சம்பந்தமூர்த்தி நாயனார் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற திருஞான சம்பந்தர் நிறைய சிவஸ்தலங்களின் மீது பாடல்களை எல்லாம் பாடி நாயன்மார்களிலே ஒருவராக திகழக்கூடிய திருஞான சம்பந்தர் அந்த ஊரிலே இருக்கிறார். அவர் பிறந்த ஊரது திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே பிறந்தார் என்று சொல்வார்கள். அவருடைய சிஷ்யர்கள் பெரும் தமிழ் கடலான எங்களுடைய திருஞான சம்பந்தர் பெருமான் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே வேறு யாரையும் 4 கவி பெருமாள் என்று உயர்ந்த விருதை சொல்லிக் கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தடுக்கிறார். அந்த மாதிரி 4 கவி பெருமாள் எல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது எங்க சுவாமி இருக்கிற ஊர்ல, அவரை மாதிரி தமிழ் கவிதைகள் யாருக்கும் வராது, அவராலே பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அதிகம், ஆகையினால அவர் இருக்கிற ஊர்ல எல்லாம் ஒருத்தர் சாதாரணமா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல விட்டுட மாட்டோம் அப்படின்னு இவ தடுக்கிறா. இதை ஆச்சரியமா பெரிய திருமொழிக்கு வியாக்கியானம் பண்ணின சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய பெரிய திருமொழி வியாக்கியான அவதாரிக்கையிலே, அதாவது முன்னுரையிலே காட்டி கொடுக்கிறார். அங்க சுவாமி என்ன சொல்றிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ ஷடகோப வாங்மயமான திராவிட வேத சதுஷ்டயத்துக்கு ஷடங்கமாக ஆச்சு, மதுரம், சித்திரம், விஸ்தாரம் என்கிற சதுர்வித கவிகளாலே அருளி செய்து லோகத்துக்கு 4 கவி பெருமாள் என்று பிரசித்தராம்படி உபகரித்தருளியும், முன்பு திருமொழி அருளி செய்து கொண்டு திவ்யதேசங்கள் தோறும் சேவித்துக் கொண்டு எழுந்தருளான் நிற்கச் செய்தே சோழ மண்டலத்திலே எழுந்தருளின வளவிலே 4 கவி பெருமாள் வந்தார், நம் களியன் வந்தார், ஆளிநாடன் வந்தார், அருள்மாரி வந்தார், கொங்குமழல கொள்ளியர் வேள் வந்தார், மங்கைவேந்தன் வந்தார், பரகாளன் வந்தார், பரவாதி மத கஜ கந்தீரவர் வந்தார் என்று விருதூதி செல்லானிருக்க, அங்கே சம்பந்தன் சிஷ்யர்கள் வந்து ஆழ்வாரை எங்கள் சம்பந்த பெருமாள் இருக்கிற இடத்திலே நீர் நாலுகவி பெருமாள் வந்தார் என்று விருதூதி செல்ல தகாது என்று தடுக்க அப்படின்னு அருளி செய்யறார். சுவாமி நம்மாழ்வார் நான்கு வேதங்களுக்கு சமானமாக நான்கு பிரபந்தங்களை அருளி செய்தார். ரிக்யஜு சாம அதர்வணன்னு சொல்லக்கூடிய நாலு வேதங்களுடைய ஸ்தானத்திலே அந்த நான்கு வேதங்களுடைய அர்த்தத்தை தமிழ்படுத்தி நமக்கெல்லாம் அனுகிரகிப்பது போல திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி முதலான நாலு பிரபந்தங்களை ஆழ்வார் அருளி செய்தார் நம்மாழ்வார். நான்கு வேதங்களுக்கு எப்படியானா ஆறு அங்கங்கள், ஜோதிஷம், கல்பம், வியாக்கரணம், சீக்ஷா, நிருக்தம், சந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு அங்கங்கள் வேத அங்கங்கள் சொல்றோமோ, அந்த வேத அங்கங்களை நன்னா கத்துண்டாதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்னா பதிய வச்சுக்க முடியும்னு சொல்றா. திருமாலையிலே தொந்தரடிப்புடி ஆழ்வாரும் கூட சாதிக்கிற போது அமரவோர் அங்கமாறும் வேதம் போர் நான்கும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு பிராமணன் ஒரு மகா பண்டித்தனா ஒரு மகா வித்வானா வரணும் அப்படின்னா அவன் பிராமணன் என்பதற்கேற்ப வேதங்களை அத்தியனம் பண்ண வேணும். அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத அங்கங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்களை கற்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய துணை நூல்களான இந்த ஆறு புஸ்தகங்களையும் கூட கத்துக்க வேணும். அப்படி கத்துண்டவா அந்த அந்தணர்களிலே சிறந்தவர்களாக சுவாமிகளாக திகழ்கிறார்கள் அப்படின்னு அங்க ஆழ்வார் கொண்டாடுறார். அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான நான்கு வேதங்களை நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்கிறபடி தமிழில் அருளி செய்தார். அது வேதம் முதல் நூல். அது புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் போலே இருக்கிற அல்லது அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பயன் தரக்கூடியதான துணை நிற்கக்கூடியதான துணை நூல்கள் அப்படின்னு சொல்றது, வேதத்தை அறிவதற்கு உதவக்கூடிய வேத அங்கங்கள் ஆறை போல இந்த கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட பெரிய திருமொழி முதலான ஆறு நூல்கள். ஆக அதனாலும் வேதம் நான்கு, இது ஆறும், வேத அங்கங்கள் ஆறு. இந்த வேத அங்கங்களை ஆழ்வார் எப்படி அருளி செய்தார் அப்படின்னா, இதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வேதத்துக்கு அங்கங்கள் போல, அந்த ஆங்கிள் இவை வேதாங்கங்கள் ஆறு. இதிலே அருளி செய்யப்பட்டிருக்கிற கவிதைகள் பாசுரங்கள் இருக்கின்றனவே, அந்த பாசுரத்தினுடைய இலக்கிய விதத்தை பார்த்தால் மதுர கவி, சித்திரகவி, ஆசுகவி, விஸ்தார கவின்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான கவிதைகளையும் ஆழ்வார் தன்னுடைய பாடலிலே எழுதியிருக்கிறார் அப்படின்றது தமிழ் இலக்கணம் தெரிந்தவர்களுடைய தீர்மானம். இப்படி நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களை விளக்குகிற வகையிலே அதற்கு துணை நூல்களாக ஆறு பிரபந்தங்களை அருளி செய்த திருமங்கையாழ்வார் ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, விஸ்தார கவி என்பதாக நாலு விதமான கவிதைகளையும் கூட தன்னுடைய பிரபந்தத்திலே கையாண்டிருக்கிறார். அதனால் அவர் பெரிய தமிழ் ஆளுமை மிக்கவர் அப்படின்னு தமிழ் புலவர் உலகமே கொண்டாடுறது ஆழ்வாரை. இப்படி நான்கு கவிகளிலும் சிறந்த சுவாமியாக அவர் திகழ்கிறபடியினாலே நாலு கவி பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஒரு பிருதம், ஒரு பட்டம். அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல சொல்றச்ச சதுஷ்கவி சிகாமணி அப்படின்னு சொல்றா. நாலு கவி, சதுஷ்கவி. சிகாமணி என்பது கவிஞர்கள் தங்களுடைய தலையிலே சூடி கொள்ளும்படியான ஏற்றத்தை உடைய கவிஞர். மற்ற கவிஞர்கள்லாம் இவருடைய கவிதைகளை படிச்சுட்டோ இப்படி ஒருத்தராலேயே நாலு விதமான கவிகளையும் கூட எழுத முடியுமான்னு இவர் அப்படியே தலை மேல வச்சு கொண்டாடுறலாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான தமிழ் ஆளுமை மிக்க ஆழ்வார் திருமங்கையாழ்வார். அப்படி நாலு கவி பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கையாழ்வாருடைய சிஷ்யர்கள் சீர்காழியிலே இவருக்கு விருதம் சொல்லிட்டு வரா, கட்டியம் சொல்லிட்டு வரா. அது மட்டுமல்லாமல் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்தை அருளி செய்து அந்த பிரபந்தத்திலே ஒரு ஒரு பதிகத்திலும் ஒரு ஒரு திவதேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு பல திவதேசங்களுக்கு போய் பல திவதேச எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு அவர்கள் விஷயமாக பாசுரங்களை பாடி அந்த ஊரையெல்லாம் திவதேசமாக மாற்றிக்கொண்டு இப்படி ஆழ்வார் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆழ்வார் வட திவதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து முடித்துவிட்டு சோழ நாட்டுக்கு வருகிறார். சோழ நாட்டிலே இந்த சீர்காழிக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு ஊருக்கு வரார் ஆழ்வார். அங்கே சம்பந்தமூர்த்தி நாயனார் என்று சொல்லக்கூடிய சைவ புலவர், சைவ பெரியவர்களுடைய சிஷ்யர்கள் அதிகம், அங்கே சைவ க்ஷேத்திரங்கள் அதிகமானபடியினாலே அவர்கள் எல்லாம் நிறைய இருந்தார் அந்த காலத்துல. அப்போ இவா ஆழ்வாரன் ஆலகவி பெருமாள் வந்தார். நான்கு விதமான கவிதைகளையும் தன்னுடைய பாடல்களிலே சொல்லக்கூடிய வல்லவரான புலவரான ஆழ்வார் வந்தார். நம் கலியன் வந்தார். இந்த கலியுகத்தை அழிக்கக்கூடிய சக்தி படைத்த, எல்லோரையும் மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த நம்முடைய ஆழ்வார் வந்தார். ஆளிநாடன் வந்தார். ஆழ்வார் அவதரித்த ஊருக்கு திரு ஆளின்னு பெயரோ இல்லையோ, அந்த நாட்டுக்கு ஆளிநாடுன்னு பெயர். அந்த ஆளிநாடன் அப்படின்னா அந்த ஆளிநாட்டை சேர்ந்தவர் அல்லது அந்த ஆளிநாட்டை அரசராக இருந்து ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்தார். அருள் மாறி வந்தார். தன்னுடைய அருள் மழையை எல்லோருக்கும் பொழிபவர் வந்தார். ஆழ்வார் ஒரு திவதேசமா போனார். போனவர் பெருமாள் அனுபவிச்சுட்டோம், அந்த அனுபவத்தை அவர் மாத்திரமே தியானம் பண்ணிட்டு பெசாம இருந்துட்டாரானா, ஆழ்வாரால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இல்லாமல் ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை திவ்ய பிரபந்த பாசுரங்களாக வெளியிட்டார். எல்லோருக்கும் கூட அந்த எம்பெருமானுடைய அழகு, அந்த எம்பெருமானுடைய மகிமை, அந்த ஸ்தல புராணம், அந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை, இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுபவமாக வந்த விஷயங்கள் எல்லாம் கூட எல்லோருக்கும் பகிரப்பட்டது. இப்படி இந்த ஆழ்வார் மட்டுமே திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணி இருக்கலன்னா நமக்கு நிறைய திவ்யதேசங்கள் கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு திவ்யதேசங்கள் இல்லாம போயிருந்திருக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இவர் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசங்கள் தான். ஆகையினாலே இந்த ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை அருள் மழையாக நமக்கெல்லாம் பொழிந்தார். மாறின்னா மழைன்னு சொல்றோம். ஆகையினாலே அருள் மாறி வந்தார். பொங்குமலர் குழலியர் வேள் வந்தார். ஆச்சரியமான வாசனை வீசக்கூடிய புஷ்பங்களை அணிந்த மங்கையர்கள் நிறைந்த திருமங்கை நாட்டுக்கு மன்னன் வந்தார். மங்கை வேந்தன் வந்தார். திருமங்கை நாட்டினுடைய அரசர் வந்தார். பரகாலன் வந்தார். பிற மதத்தவர்களுக்கு காலன் போன்று யமன் போன்று நின்று அவர்களுடைய மதத்தை துவம்சம் பண்ணக்கூடிய சுவாமி வந்தார். பரவாதி மத்த கஜ கண்டீரவர் வந்தார். மத்த மதத்தை சேர்ந்த வித்வான்கள் எல்லாம் தங்களுடைய மதம்தான் சிறந்ததுன்னு ஆழ்வாரிடத்திலே வாதம் பண்ணுவதற்கு வந்தால் அவால மதங்கொண்ட யானைய போல நின்று பிளிரே அவளுடைய கர்வத்தை அடக்கி அவளுடைய மதம் ஒன்றுமே இல்லை என்று ஸ்தாபித்து நம்முடைய மதத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஆச்சாரியோத்தமரான ஆழ்வார் வந்தார். இப்படி பல அர்த்தங்களை சொல்லிக்கொண்டு இப்ப ஏற்பட்ட பெருமை வாய்ந்த ஆழ்வார் வந்தார் வந்தார்னு ஆழ்வாருக்கு கட்டியம் சொல்லிட்டு வரா. அந்த காலத்திலே பெரிய ராஜாக்கள், பெரிய வித்வான்கள், புலவர்கள் இவாள்லாம் வரச்ச இந்த மாதிரி கட்டியம் சொல்லிட்டு வர்றதுன்றது வழக்கம். அந்த மாதிரி சொல்லிட்டு வரச்ச அந்த காலத்திலே அது பெயர் பெற்ற சைவஸ்தலமா இருக்கிறபடினாலே அங்க சம்பந்தரும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய சிஷ்யால் எல்லாம் சேர்ந்துட்டு ஆழ்வாரையும் ஆழ்வாருடைய சிஷ்யர்களையும் சுற்றி வளைத்து எங்க சம்பந்த பெருமாள் மாதிரி தமிழ்ல கவி பாடுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும், அதற்கு அவர் அருளி செய்த பாடல்களே சாட்சி. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இவர் இருக்கிற ஊர்ல இன்னொருத்தர் யாருன்னே தெரியாதவரை அவர் நாதகவி பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தகாது. ஆகையினால இதோட அதை விட்டுருங்கோ, இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு ஆட்சேபிச்சாவா. அப்போ ஆழ்வாருடைய சிஷ்யர்கள், இல்ல எங்க சுவாமிக்கு நாங்க சொல்லக்கூடிய விருதங்கள் எல்லாம் எங்க சுவாமின்னு அபிமானத்தினாலே சொல்லக்கூடியதல்ல, வெறும் புகழ்ச்சிக்கு சொல்லக்கூடியதல்ல, அது அவருக்கு அத்தனையும் தகும் அப்படின்னர். அதனால நாங்க அதை நிறுத்த மாட்டோம், சொல்லதான் சொல்லுவோம் அப்படின்னு ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் சொன்னான். அப்போ அப்படின்னா உங்க ஆழ்வார் எங்க சம்பந்த பெருமாளோட வாதம் பண்ணட்டும், வாதம் பண்ணி சம்பந்த பெருமாளை ஜெயிக்கட்டும், சம்பந்தர் வாயாலே ஆழ்வாருக்கு இந்த விருதங்கள் எல்லாம் தகும்னு சொல்லட்டும், அப்புறம் சம்பந்தர் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல ஆழ்வாருக்கு ஆச்சரியமா இந்த மாதிரி விருதங்கள் எல்லாம் சொல்லிட்டு போங்கோ அப்படின்னு சொல்றா சம்பந்தருடைய சிஷ்யர்கள். இதை கேட்டுட்டும் ஆழ்வார் என்ன சொல்றார், ஆழ்வாரும் உங்கள் சம்பந்த பெருமாளுடனே தர்க்கிக்க கடவோம் என்று அருளி செய்ய, ஆகில் நம்மூரே வாரும் என்று அழைத்துக் கொண்டு போய் இவ்விசேஷத்தை சம்பந்தனுக்கு அறிவிக்க அவனும் இவருடனே தர்க்கிக்க கடவோம் என்று வர, ஊரடைய சைவராய் ஊரில் ஒரு திருமுற்றமின்றியே ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இன்றியே வீர பாஷண்ட பூயிஷ்டமாயிருக்க கண்டு இவ்வாழ்வாருக்கு பகவத் விக்கிரகம் இன்றியே வாக்கு கிளம்பாதிருக்க. ஆழ்வார் என்ன சொல்றார், அப்படி உங்க சம்பந்த பெருமாளோட நான் வாதம் பண்ணிதான் ஜெயிக்கணும், ஜெயித்துதான் இந்த விருதங்களை எல்லாம் ஸ்தாபித்துக் கொள்ள வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயார், உங்க சம்பந்த பெருமாள் எங்க இருக்கிறாரோ அங்க அழிச்சுட்டு போங்க நான் வரேன், அவர் என்ன என்ன கேள்வி கேட்கிறாரோ கேட்கட்டும், நானும் அவர் கேள்வி கேட்கிறேன், எங்களுக்குள்ள வாதம் வரட்டும், நீங்கள் சொன்னது போல அவர் என்னை இந்த விருதங்களுக்கு தகுதியானவர் அப்படின்னு ஒத்துண்டாரானா, என்னுடைய சிஷ்யர்கள் இந்த விருதத்தை சொல்லட்டும் இல்லைன்னா அவ சொல்ல மாட்டா என்ன அழிச்சுட்டு போங்க அப்படின்ற, அவ சம்பந்தர் இருக்கக்கூடியதான இந்த சீர்காழி நகரத்துக்கு அழிச்சுட்டு வரா, ஆழ்வார் போய் அந்த நகரத்தை பார்க்கிறார், பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஊரடைய சைவராய் ஊர் முழுக்க வெறும் சைவாலாவே இருந்துட்டு இருக்கா. எல்லோரும் சிவபக்தர்களாக, நெற்றியில திரிபுண்டரம்னு சொல்லக்கூடிய விபூதியை அணிந்தவர்களாக மொத்த பேரும் ஊரடைய ஊர் முழுக்க சைவாலாவே இருந்துட்டு இருக்கா. ஒரே ஒரு திருமுற்றம் இல்ல, ஒரே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகை இல்ல, ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இன்றைய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா கூட இல்ல, கண்ணில் படமாட்டேன்றா. அப்படி அவளுடைய மதத்தை சேர்ந்தவர்களே நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு ஆழ்வாருக்கு ஒரு ரமணீயமான ஒரு சூழ்நிலை ஏற்படல. ஆழ்வார் எப்பவுமே எப்படின்னா, ஒரு பெருமாளை பாடினவர் அப்படியே வந்து இந்த குதிரைக்கு லாடம் கட்டினா போல, அப்படியே கண்ணை கட்டினா போல நேர பாக்குறது பாருங்க. அந்த மாதிரி பெருமாளை மட்டும் பாடி விடக்கூடியவர் அல்ல. அந்த திவ்ய தேசத்தினுடைய அழகை அனுபவித்து இயற்கை வளத்தை எல்லாம் பாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு தினந்தோறும் அந்த திவ்ய தேசத்திலே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவர்களை எல்லாம் வாழ்த்தி போற்றி பாடுவார். அதன் பிறகு பெருமாளை பாடுறதுன்றது ஆழ்வாருடைய வழக்கம். சுத்தி பாக்குறார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா கூட ஆழ்வார் கண்ணப்படல, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகை இல்ல. போனா போறது பெருமாளான இருக்காரா? பெருமாளும் கண்ணப்படல ஆழ்வாருக்கு. ஒரு பகவத் விக்கிரகம் இன்றியே வாக்கு கிளம்பாது இருக்க, ஒரு பெருமாள் விக்கிரகமும் இல்ல, கண்ணில் படல, அதனால ஆழ்வாருக்கு வார்த்தை வரல. வாக்கு கிளம்பாது இருக்க அப்படின்னாரு பெரியவாச்சான் பிள்ளை. ஆழ்வாருக்கு வார்த்தை வரலையாம். ஏன் ஆழ்வாருக்கு பகவத் விக்கிரகம் இல்லைன்னா வாக்கு கிளம்பாது? இதே பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிக்கையில சொல்ற போது, அரசகுமாரனுக்கு சோறூட்டும் போது பிடிக்கு பிடி நெய்யை இட வேணுமா போலே, இவருக்கு அடிக்க அடி அர்ச்சையை இட வேணுமாய்த்து அப்படின்னு. நாம் எல்லாம் சாதம் சாப்பிடுறச்ச முதல்ல நெய்யை குத்திக்கிறோம், பிசின் சாப்பிட்டுறோமோ இல்லையோ. குழந்தைக்கு சாதம் ஊட்டுறச்ச கூட, ஒரு பருப்பு சாதமோ மோர் சாதமோ இல்ல வெறும் சாதமோ கொடுக்கறச்ச கூட சொல்லி நெய்யை குத்திட்டோமானா நெய்யை குத்தி பிசிஞ்சுட்டு அதான் குழந்தை சாப்பிடுற வரைக்கும் குழந்தைக்கு வாயில ஊட்டுறோம். இடையில இடையில எச்சல்ல நெய் சேர்த்துக்கூடாது, பாவம்ன்றதுனால சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா ராஜகுமாரெல்லாம் நல்லா பலமா வளரணும், அவளுடைய சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அவ நன்னா பாடி பில்டர்ஸா வந்து எதிரிகள் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்து எப்படி தாக்கினாலும் அந்த உடம்பு தாங்கிக் கொள்ள வேணும், நிறைய யுத்தம் எல்லாம் பண்ணி ஜனங்களை ரட்சிக்க வேணும், அவளுடைய சரீரமானது நல்லா பருத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு வாய் சோறு ஊற்றச்சையும் ஒரு ஒரு உருண்டைக்கும் ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு கவளத்துக்கும் ஒரு ஸ்பூன் நெய் குத்துவாளாம். அப்படி குழந்தைய இடுப்புல வச்சுட்டு இருக்கிறவ ஒருத்தி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறது வேடிக்கை காட்டுறதுன்னு அதுக்கு ரெண்டு மூணு பணிப்பெண்கள், இந்த சாதம் பிசிஞ்சு ஊட்டுற ஒருத்தி, ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஸ்பூன் நெய் குத்துறதுக்காக ஒரு தீனு, இப்படி ஒரு படையே இருக்கும் அந்த ராஜகுமாரனுக்கு சோறு ஊற்றுறச்ச. எப்படி அந்த ராஜகுமாரனுக்கு பிடிக்கு பிடி வாய்க்கு வாய் நெய் குத்த வேண்டியிருக்கோ அந்த மாதிரி இந்த ஆழ்வாருக்கு அடிக்கு அடி அர்ச்சையை இட வேணுமாய்த்து. அந்த ராஜகுமாரனுக்கு நெய் போல இந்த ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம். விக்கிரக பெருமாள் இல்லைன்னா இவரால பாட முடியாது. அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்தாதான் ஆழ்வாருக்கு வாக்கு கிளம்பும், பேச்சு வரும், பாடுவர். ஒன்ஸ் அர்ச்சாவதார பெருமாளை பார்த்துட்டார் அப்படின்னா அப்படி சரமா மழை போல அரைமழையா வெளுத்து வாங்கிடுவார் ஆழ்வார். அப்படி ஆச்சரியமான அர்ச்சாவதார ரசிகர் இந்த ஆழ்வார். இன்னொரு இடத்துல சொல்ற போது, ராஜகுமாரனுக்கு கற்பூர நிகரம் இல்லாத போது நாக்கு வரலுமா போலே, இவருக்கும் அர்ச்சா வாசனை இல்லாத போது நாக்கு வரலுமாய்த்து. இந்த சென்ட் பர்ஃபியூம் அதெல்லாம் சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி ராஜகுமாரெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேர்வையில வேட்டையாடுற போதோ இல்ல யுத்தகலத்துல இருக்கிற போதோ பக்கத்துல ஒரு வாசனை திரவியம், அதாவது பச்சைக்கற்பூரம், அது கூட சில வாசனை பொடிகள்லாம் சேர்த்து ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணி வச்சு அதை பக்கத்துல வச்சுட்டு ஒருத்தர் நிப்பாலாம். அந்த கிண்ணத்தை கொண்டு கொடுத்தா வாங்கி மோந்து பார்ப்பானா, அப்ப கொஞ்சம் வாசனை நன்னா ஒரு ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும் போல் இருக்கு அவனுக்கு. அது இல்லாம இருந்தா ஏதோ நாக்கு வரல்றா போல ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாளாம் வாழலாம். அந்த மாதிரி அர்ச்சாவதார வாசனை இல்ல, அர்ச்சாவதாரத்தை பார்க்கல, அர்ச்சாவதாரம் கண்ணில் படலன்னா ஆழ்வாருக்கு அது அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். அதனாலே அர்ச்சாவதாரம் தான் ஆழ்வாருடைய உயிர் நாடி, உயிர் மூச்சு. இதே பரியவாச்சான் பிள்ளை எந்தெந்த ஆழ்வார்கள் எந்தெந்த அவதாரத்திலே மண்டி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றச்ச, முதலாழ்வார்கள் திருமிழிசை பிராணிவாள்லாம் அந்தரியாமியிலே ஊன்றி இருந்தார்கள், பெரியாழ்வார் ஆண்டாளிவாள்லாம் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்று இருந்தார்கள், குலசேகர பெருமாள் ராமாவதாரத்திலே மண்டி கிடந்தார், கலியனும் சௌனக பகவானும் அர்ச்சாவதாரத்திலே மண்டி இருப்பார்கள் அப்படின்னர். சௌனக பகவான் சொல்லக்கூடியவர் சௌனக மகரிஷி, அவருக்கு அர்ச்சாவதாரம்னா ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் தான் இஷ்டம். என் சுவாமி உங்களுக்கு எந்த அவதாரம் இஷ்டம், நரசிம்மனா ராமனா கண்ணனா, அர்ச்சாவதாரம் தான் எனக்குன்னு ஆழ்வார். அப்படி அர்ச்சாவதாரத்திலே மண்டி கிடந்த ஆழ்வார், அதுதான் கதின்னு கிடந்த ஆழ்வார். ஆகையினாலே அர்ச்சாவதாரம் இல்லைன்னா ஆழ்வாருக்கு பாட வராது. இப்போ ஆழ்வாருக்கு ஒரு விக்கிரகம் தேவை, ஒரு அர்ச்சா வடிவம் தேவை. இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார் ஆழ்வார். இதுக்கு என் செய்ய கடவோம் என்று சிந்தித்திருக்க செய்து வைஷ்ணவியா இருப்பால் ஒரு அம்மையாரை கண்டு இப்படி இருக்கிறது, ஆகையால் உன் திருவாராதனமான எம்பெருமானை எனக்கு ஒரு க்ஷணம் தர வேணும் என்று கேட்டுக்கொள்ள, அவளும் ஆழ்வாருக்கு தனக்கு ஆராதனமான வெண்ணெய் உண்ட தாடாளனை எழுந்தருள்வித்துக் கொடுக்க, ஆழ்வாரும் அவரையும் கொண்டு சம்பந்தன் இருந்த விடத்தேறச் சென்னிருக்க அவனும் இவரை குறித்து ஒரு குரல் சொல்லும் என்ன அப்படின்னு சாதிக்கிறார். விக்கிரகம் இல்லைனா பாட முடியாது. இந்த கலாப காலத்துல கோவில் எங்க போச்சு என்ன ஏதுன்றது தெரியல. இப்ப ஆழ்வார் விக்கிரகம் இல்லாம பாடமாட்டாரே, என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஊர்ல அப்படியே வலை போட்டு தேடலாம், எங்கேயான ஒரு ஸ்ரீவைஷ்ணவா கண்ணில் படாம போயிடுவாளா, அவள் இடத்துல அவளுடைய திருவாராதன பெருமாள் இருந்தாருன்னா அவரை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு யோசனை வாழ்க்கலாம். இந்த விஷயம் அப்படி பரவருது. பரம வைஷ்ணவரான ஆழ்வாருக்கும் பரம சைவரான சம்பந்தருக்கும் ஒரு வாதம், ஒரு போட்டி. ஆழ்வார் தன்னை நிரூபிக்க வேணுமானா ஒரு அர்ச்சா விக்கிரகம் வேணும். இங்க எல்லாம் ஊரடைய சைவர்களா இருக்கிறபடினாலே பெருமாள் திருமேனி எங்க கிடைக்கும் தெரியலன்னு இந்த விஷயம் அப்படி எல்லாரும் பேசிக்கிறா. அப்படி பேசிக்கிற சமயத்துல அந்த ஊர்லயும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணி, ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அவ கலாப காலத்திலே காணாம போன பெருமாள் எப்படியோ இவா கிட்ட வந்து சேர்ந்துட்டேர், அந்த தவிட்டு தாடாளன் தவிட்டு பானை தாடாளன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை போல இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகம் அர்ச்சாமூர்த்தி பெருமாள். நேற்று பார்த்தோமோ இல்லையோ, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் அந்த பெருமாளை சேவிக்க முடியும்னுட்டு மூலவரான திருவிக்கிரம பெருமாள், உலகளந்த பெருமாள் திருவடி வாரத்தில் இருக்கக்கூடியவர், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவரை சேவிக்க முடியும்னு சொன்னமோ இல்லையோ, அந்த பெருமாள் விக்கிரகத்தை இந்த பாட்டி பரம்பரை பரம்பரையா யாரு எப்படி கொடுத்தான்னு தெரியல, அந்த பாட்டி வச்சுட்டு இருந்தா அவ தவிட்டு பானையில வச்சு மறைச்சு திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தா. தினம் எடுப்பா, சுருக்க சுருக்க திருவாராதனம் பண்ணிடுவா, உடனே அந்த தவிட்டு பானையில போட்டு தவிட்டை போட்டு மறைச்சு மூடிடுவோம். இப்படியா பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தா, அதனால தவிட்டு பானையில வைக்கப்பட்ட தாடாளன் தவிட்டு பானை தாடாளன் தவிட்டு தாடாளன் பெயர் அந்த பெருமாளுக்கு. ஏற்கனவே அந்த பாட்டிக்கு ஆழ்வார் வரப்போறார், அவரிடத்துல என்ன கொண்டு கொடுத்துடு, அவரால் நான் பாடப்பெற வேணும்னு பெருமாள் சொப்னம் வேற காட்டியிருக்காரு. இப்படி பெருமாளும் சொப்னம் காட்ட ஊர் ஜனங்களும் பேசிக்கொள்ள, பெருமாள் நமக்கு சொப்னத்துல சாதித்தது சத்தியம், அந்த வேலை வந்துடுத்து, இவர் தான் அந்த ஆழ்வாரோ அப்படின்னுட்டு அந்த பாட்டி தன்னுடைய திருவாராதன பெருமாளான தவிட்டு தாடாளன கையால கொண்டு வந்து ஆழ்வார் கண் முன்னாலே காட்டுறா. ஆஹா, ரொம்ப நாள் தண்ணி தாக எடுத்துட்டு நாக்கு வறண்டு போறது, உயிர் போறதுன்னு இருக்கிறவனுக்கு நன்னா அடாமழை பெஞ்சதுன்னா எப்படி குளித்து குடித்து உற்சாகம் ஆயிடுறானோ, அந்த மாதிரி அர்ச்சாவதாரம் இல்லாமல் திணறி கொண்டிருந்த ஆழ்வாருக்கு இந்த அர்ச்சாவ கிரகத்தை பார்த்த உடனே அத்தனை ஆசை வந்து கொடுத்து உடனே பாட ஆரம்பித்தார் ஆழ்வார். இந்த சம்பந்தர் ஆழ்வாரை பாடுங்கோ அப்படின்னு சொன்னது என்ன சொல்லி கேட்டார் அப்படின்னா, நாலு கவி பெருமாள் வந்தார்னு உம்மை சொல்றா, நாலு விதமான கவியிலும் நாலு விதமான கவியிலும் பாடக்கூடிய அளவு நீர் பெரிய புலவரோ, எங்கே ஒரு பாட்டு பாடி காட்டும், சரி நாலு கவி பாடுறது இருக்கட்டும் சுவாமி, ஒரு குரல் பாடுங்கோல. குரல் அப்படின்னு சொல்றது 1.5 அடியில இருக்கக்கூடியதான சின்ன கவிதை, குரட்பா ஆசிரியப்பா வெண்பான்லாம் சொல்ற மொழியோ, அதுல இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பாட்டு எதுன்னா குரல் தான், குரட்பா தான். சுவாமி நாலு கவியில பாட்டு பாடுறதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுட்டு அந்த சம்பந்தர் சொல்றார். ஆழ்வார் வேற பெருமாளை செவிச்சுட்டார், ஆழ்வாருக்கு 100 யான பலம் வந்துடுத்திப்போ. உடனே ஆழ்வார் அப்படி அடமழை போல தன்னுடைய பிரவாகமான தமிழ் பாசுரங்களாலே, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனாமாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வேர் அப்படின்னு ஆரம்பித்து இந்த 10 பாசுரங்களை தொடர்ந்து அடாத மழை விடாது பெய்கிறது போல ஆச்சரியமா தன்னுடைய குரலாலே இனிமையான பாசுரங்களாக பாடி முடித்தார் ஆழ்வார். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு குரல் பாடுன்னு சொன்னார் அவர், 1.5 அடியில் இருக்கக்கூடியதான ஒரு பாட்டு உங்களால சொந்தமா பாட முடியுமோ, எங்க பாடுங்கோ பாக்கலான்ற மாதிரி அவர் கேட்டார். அவர் சொன்ன அந்த ஒரு குரல் அப்படின்ற வார்த்தையிலேயே தொடங்கி ஆழ்வார் 10 பாசுரங்களை அதி ஆச்சரியமா பாடினார். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 பாசுரங்கள்ல கிட்டத்தட்ட தசாவதாரங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார் ஆழ்வார். அது மட்டும் அல்லாமல் ஒரு குரல் அப்படின்னு ஒரு அப்படின்னுட்டு அவர் நம்பரை சொன்னதுனால நீர் ஒருன்னு ஒரு நம்பர் தான் சொன்னீர், நான் எத்தனை நம்பர் சொல்றேன் பாருங்கன்னுட்டு, ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி அப்படின்னு ஆழ்வார் வந்து நம்பர்களை அடுக்க ஆரம்பிச்சுட்டார். ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை ஆறும் இசைகள் ஏழும் அப்படின்னு ஒன்னு பாடுன்னு சொன்னீங்களே, நான் பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பாடிட்டு போறேன் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா தன்னுடைய வாக்காலே இந்த நம்பரை வச்சு பியூட்டி பண்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகையும், ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னங்கோ நான் பத்து அவதாரங்களையும் பாடுவது போல பாட்டை பாடுறேன்ற மாதிரியும், இவர் எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையிலேயே தொடங்குவது போன்ற பிரபந்தத்தையும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை வர்ணிப்பது போலவும், அந்த ஊர்ல இருந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாகவதோத்தமர்கள் யாரெல்லாம் இருந்தாலோ அவ எப்படி இருந்தாலோ அவளுடைய பிரபாவங்களையும் இது எல்லாத்தையும் சேர்த்து, நீங்க கேட்டது ஒரு குரல், நான் பாடினது இந்த பத்து பாசுரம், இந்த பத்து பாசுரத்துல இல்லாத விஷயங்கள் ஒண்ணும் இல்லை, அதை கேட்டா உங்களுக்கு என்னுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லாமல் ஆழ்வார் இந்த பாசுரங்களாலே பதில் சொன்னார். சுவாமி என்ன என்ன போய் ஒரு குரல் பாட்டியான்னு கேட்டங்கோ, இதுக்கு முன்னால நான் எத்தனை திவ்யதேசம் பாடியிருக்கேன்னு தெரியுமா, எத்தனை பாசுரம் தெரியுமா நான் பாடினது, எப்படி எல்லாம் பாடினேன்னு தெரியுமா, ஆழ்வார் வெறும அளந்துட்டு இருக்காம அந்த ஸ்பாட்ல ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களையும் அருளி செய்தார். அப்போ ஆச்சரியமா திருநயான சம்பந்தர் சொன்ன வார்த்தை, சுவாமி ஏதோ இவெல்லாம் சொல்லிட்டு வந்தாலேன்னு நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், நியாயமான அந்த மாதிரி உங்களை சொல்லியிருக்க கூடாது, நாலு கவி பெருமாள்னு சொல்லக்கூடிய விருது உங்களுக்கு தகும் தகும் தகும், தாராளமா உங்களுடைய சிஷ்யர்கள் அந்த விருதுகளை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அவர் ஒத்துண்டார். எப்படின்னா ஒரு குரல் பாடுன்னு சொன்னார், ஆனா இவர் பெரிய பாசுரமா பாடினார், அந்த ஒரு குரல்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே தொடங்கி பாடினார், நல்ல ஆச்சரியமா பாடினார், பத்து பாட்டு தான் பாடினார், ஆனா நாலு கவியிலும் இவர் பெருமாள்னு இதை வச்சு சம்பந்தர் எப்படி ஒத்துண்டார் அப்படின்னா அங்கதான் விஷயம். ஒரு குரல் பாட முடியுமான்னு கேட்ட சம்பந்தருக்கு இவர் பாடின பத்து பாசுரத்தில நான்கு கவிகளையும் புதித்துள்ளார் ஆழ்வர், நாலு விதமான கவிகளும் அந்த பாசுரத்திலே வரும்படியா பாடினார் ஆழ்வர். நாலு கவின்னா என்ன, ஆசு கவி, விஸ்தார கவி, மதுர கவி, சித்திர கவின்னு சொல்லக்கூடிய நான்கு கவிகள், அத நாலுத்தையும் பாடுறதுன்றது இருக்கட்டும், நாலுத்தையும் சேர்த்து ஒரே பாசுரத்துல கொடுக்கறேன் பாருங்கன்னு கொடுத்து ஆழ்வார் தான் எப்பேற்பட்ட மேதை என்பதை காட்டினார். ஆசு கவின்னா என்ன, நினைத்த நேரத்தில கவிதை எழுதணும், உடனுக்குடன் யாரானு எழுதுன்னு சொன்னா உடனே எழுதணும், இவருக்கு தோன்றதா உடனே எழுதிடணும், பேப்பர் எடுத்துட்டு பேனா எடுத்துட்டு பத்து மணி நேரம் யோசிச்சுட்டு நாலு வார்த்தை எழுதி அடிச்சு அடிச்சு மாத்தி எல்லாம் பண்ணிட்டு கூடாது, நினைத்த மாத்திரத்தில் மேகம் எப்படி மழை பொழியிறதோ அந்த மாதிரி நினைச்ச செகண்ட்ல அந்த க்ஷணத்துல ஒரு கவிதை எழுதணும், அப்படி எழுதுற வாழ்க்கை ஆசு கவின்னு பெயர். விஸ்தார கவி அப்படின்னா சொல்ல வந்த விஷயத்தை தெல்ல தெளிவா விளக்கமா விரித்து விஸ்தாரமா எழுதக்கூடிய கவிதைக்கு விஸ்தார கவின்னு பெயர். அந்த விஸ்தார கவி நடையிலே அமைந்த பிரபந்தங்களை படிச்சாலானா அவளுக்கு அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. எப்படி வாயாலே உரைநடைன்னு சொல்லக்கூடிய கான்வர்சேஷன்ல எல்லாத்தையும் விளக்கி புரிய வைக்கிறோமோ அந்த மாதிரி கவிதையிலேயே விரிவா சொல்லி புரிய வைக்க வேணும், அப்படி பாசுரத்திலேயே விஸ்தாரமாக பாசுரம் ஏற்றி விளங்க வைப்பது என்பது விஸ்தார கவின்னு பெயர். மதுர கவின்னு ஒண்ணு அப்படின்னா அந்த பாசுரங்களை சொன்னா அது இனிமையா இருக்கணும் கேட்கறதுக்கு, நல்லா அர்த்தங்கள் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்கு, விளக்கமா இருக்கு, ஆனா அந்த பாசுரத்தை இசையோடு கூட சேவித்தால் கேட்கறதுக்கு என்னமோ கருணை கொடூரமா இருக்கு சுவாமி, அத்தனை நன்னா இல்ல அது, அந்த டோனே எனக்கு பிடிக்கல, அந்த மெட்டே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும். அந்த பாசுரத்தை சேவிக்கிறா அப்படின்னா சேவிக்கிறவாளுக்கும் மதுரமா இனிமையா இருக்கணும், அந்த பாசுரம் சேவிக்க காதால கேட்கறவாளுக்கும் இனிமையா இருக்கணும், அது மதுர கவி. இன்னொன்னு சித்திரக்கவி. சித்திரக்கவி அப்படின்னா சித்திரம் அப்படின்றது படம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஓவியத்தை போலே புனையப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய கவிதை. ஓவியத்தை போல அப்படின்னா நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது திருவழிகுற்று இருக்கை. ஆழ்வார் அழகா எண்களை வைத்து ஒன்னு ரெண்டு மூணுன்னு நம்பர்ஸ் வச்சு ரதபந்தம் போலே ஒரு திருத்தேரினுடைய அமைப்பு போலே திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வான் விஷயமாக அருளி செய்த திருவழிகுற்று இருக்கை என்கிற பிரபந்தம் நினைவுக்கு வரும். அந்த பிரபந்தத்தை போலவே ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களிலும் கூட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்களை வைத்து ஒரு சித்திரத்தை ஒரு ஓவியத்தை ஆழ்வார் அழகாக தீட்டி இருக்கிறார். அப்படி சித்திரம் தீட்டியது போல பாடக்கூடிய கவி சித்திரகவி. இப்படி நினைத்த நேரத்திலே சம்பந்தர் கேட்ட உடனே இந்த பெருமாளை பார்த்தார், பார்த்த உடனே 10 பாசுரம் பாடிட்டார் ஆசுகவி. பல விஷயங்களை விளக்கமாக இதுல சாதிக்கிறார் விஸ்தார கவி. இந்த பாசுரத்தை சேவித்தால், சேவிப்பதை கேட்டால் மதுரமாக இருக்கிறது மதுர கவி. 1, 2, 3 நம்பர்களை வைத்து சித்திரம் பண்ணி இருக்கிறார் சித்திரகவி. ஆக ஒரு குரல் பாட தெரியுமான்னு கேட்டவருக்கு 4 கவியும் 1 குரலாய் என்கிற வரியிலே ஆரம்பித்து 10 பாசுரங்கள்ல பாடுறோம் பாருங்கோன்னு பாடி காட்டி தான் எப்பேற்பட்ட தமிழ் புலவர் என்பதை, தான் எப்பேற்பட்ட தமிழ் கடல் என்பதை, தான் எப்பேற்பட்ட தெய்வ புலவர் என்பதை திருமங்கை ஆழ்வார் நிரூபித்தாருங்க. அப்போ சுவாமி, நிஜமாவே உங்களுக்கு 4 கவி பெருமாள் என்கிற விருது தகும், உங்களைத்தான் 4 கவி பெருமாள் சொல்லணும், வேற யாரையும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரிடத்தே உங்களிடத்திலே வாதுக்கு வந்தது, எங்க சிஷ்யர்கள் உங்க சிஷ்யால உங்களுக்கு இந்த விருதங்களை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது, அதெல்லாம் தப்பு, அதுக்காக மன்னிச்சுடுங்கன்னு அபராத க்ஷமாபணமும் பிரார்த்திச்சுண்டு. வாதத்திலே யார் தோக்கிறாளோ அவ ஜெயிக்கிறவாளுக்கு அவளுடைய இடது காலில் கழல்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்தை அணிவிப்பது வழக்கம். ஸ்திரீகள்லாம் காலில் கொலுசுன்னு போட்டுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி புருஷா 2 கால்லையுமோ அல்லது 1 கால்லையுமோ தண்டைன்னு சொல்லக்கூடிய ஒன்னு போட்டுப்பா. அது எப்படி இருக்கும்னா கையில போட்டுக்கிற வலைய போல இருக்கும், வளையல போல. இந்த ஸ்திரீகள் அணிந்து கொள்ளக்கூடிய கொலுசிலே அங்கங்க சத்மம் வரணுன்றதுக்காக நிறைய முத்துக்கள் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ஆனா புருஷா அணிந்து கொள்ளக்கூடிய கழல் அல்லது தண்டைன்னு சொல்லக்கூடிய ஆபரணத்திலே அப்படியான சத்தம் எல்லாம் வராது, ரவுண்டா அப்படி ஒரு சைக்கிள் டியூவை போல இருக்கும் அது. அதுக்குள்ளே பரல்கள்னு சொல்லக்கூடிய முத்துக்கள் உள்பக்கமா இருக்கும், அதனுடைய ஒலி வேற மாதிரி இருக்கும். நடந்து வரத வைத்து வரது ஆனா பெண்ணான்னு தெரிந்து கொள்ளலாம். அப்படி வருவது ஆனா பெண்ணா என்று வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒலி இது ரெண்டுத்துக்கும், கொலுசுக்கும் தண்டைக்கும். யாரானா வாதத்துல தோத்துடுறாளோ அவ ஜெயிச்சவாளுக்கு அவளுடைய இடது காலில் இந்த தண்டையை, இந்த கழலை அணிவிப்பதுன்றது வழக்கம். அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் இவருக்கு ஒரு கழலையும் அணிவித்து, திருஞான சம்பந்தர் எப்போதும் கூட தன்னுடைய கையிலே ஒரு வேலை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த வேலை வைத்து அவர் போகக்கூடிய சிவக்ஷேத்திரங்கள் எல்லாம் அவ பிரதானமா உழவார பணின்னு சொல்லுவா, அதாவது கோவில் சுத்தி வளர்ந்திருக்கிற புல்லு செடி கொடி இதெல்லாம் அகற்றக்கூடிய பணி. அந்த மாதிரி பண்ணி கோவிலை பராமரிக்கிறதுக்குன்னு தனியா ஆள் போட வேண்டாம், பக்தர்களான நாமளே தான் பண்ணணும்ன்றது அவளுடைய கொள்கை. அந்த மாதிரி பண்ணுவதற்காக ஒரு வேலை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த வேலை அப்படியே தோல்ல சாட்சின்றதான் எல்லா இடத்துக்கும் போவார் வருவார். அந்த வேலை தன்னுடைய பரிசா, தன்னுடைய நினைவு சின்னமா ஆழ்வார் இடத்திலே கொடுத்து விட்டார். அன்று முதல் ஆழ்வார் வேலேந்துபவரானார். அதுக்கு முன்னாலே ஆழ்வார் ராஜாவா இருந்தபடியினாலே வாள் மட்டும்தான் ஏந்தி கொண்டிருந்தார். திருஞான சம்பந்தராலே சமர்ப்பிக்கப்பட்ட வேலை ஏந்தியவுடன் வாள் வேல் ஏந்தும் மங்கையர்கோனாக ஆழ்வார் திகழ்ந்தார். அப்படி திருஞான சம்பந்தர் இவருக்கு 4 கவி பெருமாள் என்கிற விருது தகும் என்று ஒப்புக்கொண்டு இவருடைய இடது திருவடியிலே கழலையும் சாற்றி தன்னுடைய வேலையும் இவருக்கு நினைவு பரிசாக ஒப்படைத்து, இந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர் பெருமாளிடத்திலே திருமணங்கொள்ளையிலே எப்படி திருமந்திரத்தை உபதேசமா வாங்கினாரோ அதுபோல அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தன்னுடைய பாசுரங்களின் வாயிலாக இந்த உலகிலே பரப்பினார் என்று இவரை புகழக்கூடிய, திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடக்கூடிய ஒரு தமிழ் பாட்டையும் கூட அருளி செய்தார் திருஞான சம்பந்தர். அப்படி வேற்று மதத்தவராலே கொண்டாடப்பட்ட, போற்றப்பட்ட, வணங்கப்பட்ட ஆழ்வாராக இந்த திருமங்கை ஆழ்வார் திகழ்கிறார். அதெல்லாம் நடந்தது இந்த ஊர்லன்றது இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு, இன்னொரு ஏற்றம், இன்னொரு பெருமை. சரி, இப்படியா அந்த அம்மா கொண்டாந்து விக்கிரகத்தை கொடுத்துட்டா, ஆழ்வாருக்கு பாசுரம் வந்தது, 10 பாசுரத்தை பாடி ஆயிடுத்து. ஆழ்வாரை, எந்த ஆழ்வாரை 4 கவி பெருமாள் அப்படின்ற ஒரு விருதை ஊதிக்கொண்டு செல்லக்கூடாதுன்னு இந்த ஊர்ல இவா தடுத்தாலும், அந்த ஆழ்வாருடைய எல்லா விருதங்களையும் சேர்த்து அவர் வாயிலேயே வரவேற்கிறேன் பாருன்னு இந்த ஊர் பெருமாள் என்ன பண்ணினா, பொதுவா ஆழ்வார்கள் தங்களை பத்தி சொல்லிக்கிறச்ச கொஞ்சம் தாழ்ச்சியா தான் சொல்லிப்பா, நைச்சியான சந்தானம் அப்படின்னு தங்களை ரொம்ப மட்டமா தான் சொல்லிப்பா. இதே திருமங்கை ஆழ்வார் ரங்கநாதனிடத்திலே பாடுகிற போது தன்னை அடிநாயேன் அப்படின்னு சொல்ற, நாயினும் கீழானவன் அப்படின்னு அடிநாயேன்னு சொல்றார் ஆழ்வார். அந்த மாதிரி எல்லாம் தங்களை ரொம்ப பணிவாக சொல்லக்கூடிய ஆழ்வார் இங்கே மார்தட்டிக் கொள்கிறார். தனக்கு எத்தனை விருதங்கள் உண்டோ அதெல்லாம் சொல்லி மார்தட்டிக் கொள்கிறார். இது எப்படின்னா, என்னுடைய பக்தனை, என்னுடைய குழந்தையான ஆழ்வாரை அவருக்கு தகுதியாக இருந்த போதிலும் கூட ஒரு விருதை சொல்லி வரக்கூடாது என்று நீங்கள் எல்லாம் தடுத்தீங்களோ இல்லையோ, அவர் வாயாலேயே காலாகாலத்துக்கும் இந்த உலகம் சொல்லும்படியாக அவருடைய அத்தனை விருதங்களையும் வரவேற்கிறேன் பாருங்கள்னு பெருமாள் ஆழ்வாருக்குள்ளே புகுந்து இவன் அருளி செய்த பாசுரம் அப்படின்னு இதை அனுபவிக்க வேணும். அப்படி இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை அவர்களாலே சகித்துக் கொள்ள முடியவில்லையே, ஆனால் இந்த ஆழ்வாருக்கு இருந்த எல்லா பெருமைகளும் தோன்றும்படியாக விளங்கும்படியாக ஆளிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமலர் குழலியர்வேல் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் களியன் சொன்ன அப்படின்னுட்டு எல்லா விரதங்களையும் இந்த ஆழ்வார் வாயாலேயே இந்த பிரபந்தத்திலே பெருமாள் வரவழைத்தான். இதெல்லாம் கேட்டுட்டோ சம்பந்தரோ அங்க இருக்கக்கூடிய வேறு புலவர்களோ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாம இந்த பாசுரத்துக்கு சமானமாகவோ அல்லது இதுக்கு மேலாகவோ வாதம் பண்ண முடியாம தோத்து போய் தலை வணங்கி நின்னான் அப்படின்றது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான அவதாரிக்கையிலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். சம்பந்தர் கடைசியில என்ன சொன்னார், நாலு கவி பெருமாள் என்னும் விருது உமக்கே செல்லும், விருதூதி கொண்டு செல்லீர், இந்த விருதங்களை சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு தான் போகணும் என்று கும்பிட்டு போனான், ஆழ்வாரை சேவிச்சுட்டு போனார் அப்படின்னு எழுதியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்போது ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரத்தை பார்ப்போம். ஆழ்வார் பொதுவா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 10 பாசுரங்கள்ல முதல் பாதியிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய தசாவதாரங்களில் செய்த லீலைகளை எல்லாம் குறிப்பிடுறார். திரிவிக்ரமாவதாரத்துல என்ன பண்ணா, நிருசிம்மாவதாரத்துல என்ன பண்ணா, ராமாவதாரத்துல என்ன பண்ணா அப்படின்றதெல்லாம் தசாவதார வைபவங்களை எல்லாம் முதல் பாதியாலே குறிப்பிட்டு இந்த காழிச்சீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தினுடைய இயற்கை வளத்தையும் அங்கே இருந்த பாகவதோத்தமர்களினுடைய பெருமையையும் எல்லாம் ஆழ்வார் காட்டி கொடுத்து ஆச்சரியமாக இந்த 10 பாசுரத்தை அருளி செய்கிறார். இதுலதான் அவள் எல்லாம் மயங்கினான், இதுலதான் தான் யாருன்றத ஆழ்வார் அவருக்கு நிரூபித்தார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனாமாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர். தாடாளன் சொல்லக்கூடிய இந்த திருவிக்ரம பெருமாளுடைய திருவடிகளை சேருங்கள், அடையுங்கள், சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம். அவன் எப்பேற்பட்ட தாடாளன் அப்படின்னா, ஒரு குரலாய் வாமனாவதாரமாக இருநிலம் மூவடி மண் வேண்டி மகாபலியினிடத்திலே சென்று எனக்கு 3 அடி மண் தானமா கொடுன்னு கேட்டான். சின்ன குழந்தை 3 அடி தானே கேட்கறது, அதுவும் இதோட காலால அளந்து எடுத்துட்டுனா எவ்வளவு இடம் போயிட போறது, போனா போறதுன்னு கொடுக்கறேன்னு விட்டான் அவன். ஆனா இவன் என்ன பண்ணினான், இருக்கக்கூடிய எல்லா லோகங்களையும் தன்னுடைய 2 திருவடிகளாலேயே அளந்து விட்டான். 3வது திருவடியாலே அளப்பதற்கு லோகம் இல்லை, 2 அடியால அளந்தா எடுத்து 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல, அளப்பதற்கு லோகம் இல்லை. இப்போ உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி எல்லா லோகங்களையும் தன்னுடைய 2 அடிகளாலே ஒடுக்கி விட்டான், நடந்து விட்டான். ஏன்பா 3 அடி நிலம் தரேன்னு சொன்னியே, 2 அடிக்கே எல்லாம் சரியா போயிடுத்து, 3வது அடி எங்க குடு, ஒன்றும் தருக, இன்னொரு அடியும் எனக்கு குடு ஏனா என்று சொல்லி மாவலியை சிறையில் வைத்த தாடாளன். எந்த மகாவலியானவன் வஞ்ச எண்ணத்தினாலே தேவர்களை சிக்ஷிக்க வேணும் வஞ்சிக்க வேணும் என்று கிளம்பினானோ அவனை வஞ்சித்து இவன் தேவர்கள் செய்த சரணாகத்தியின் பொருட்டு அவர்களை காப்பதற்காக அவனை சிறையிலே வைத்தார். அப்பா 3 அடி நிலம் தரேன்னு சொன்ன, 2 அடியால எல்லாத்தையும் அளந்துண்டேன், 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கடா அப்பா வைக்கிறது, எதடா எடுத்துக்கிறது, எனக்கு அந்த 1 அடி நடத்தக்கூடுன்னு கேட்கிறார். சுவாமியனுடைய அகங்காரம் போயிடுத்து, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அவன் காலில் விழுறான், என் தலையில வைகின்ற மாதிரி விழுறான். அவன் தலையில திருவடியை வைத்து அப்படியே அவனை சிறையில் வைத்து அழுத்துறார். அப்படி தன்னுடைய தாளாலே ஆண்டவனான தாடாளனிவன் அவனுடைய திருவடிகளை சேருங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இது முதல் 2 அடிகளாலே திரிவிக்ரமாவதார விஷயம் சொல்லப்பட்டது. அந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்த எம்பெருமானுடைய அழகிலே மயங்கினவர்களான ரோமச முனிவரும் அஷ்டவக்ர மகரிஷியும் திரும்பவும் அந்த திரிவிக்ரமாவதார காட்சியை சேவிக்கணும்னு இந்த ஊர்ல தபஸ் பண்ணி பெருமாளிவாளுக்கு திரேதாயுகத்திலே திருவிக்ரமனாக சேவை சாதித்தான், அவனே அர்ச்சாவதாரம் கொண்டு சேவை சாதிக்கிறான், அந்த எம்பெருமான் தான் தாடாளன் அப்படின்னுட்டு திருவிக்ரமாவதாரம் எடுத்தவன் எவனோ, இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி எவனோ அவனை காட்டி கொடுத்தார் முதல் 2 வரிகளாலே. அடுத்த 2 வரியினால ஆழ்வார் என்ன காட்டி கொடுக்கிறார், தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4, 4 வேதங்களும் வேள்வி 5, பஞ்சமகா யஜ்யங்கள்னு சொல்லக்கூடிய 5 யஜ்யங்களும் அங்கங்கள் அவையாரும், வேத அங்கங்கள்னு சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களும், இசைகள் 7, சப்தஸ்வரங்களாலே ஆராதிக்கப்படக்கூடிய சங்கீத சாஸ்திரமும், தெருவில் மலி விழா வலமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரம், அதை சேருங்கள். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவா, இந்த ஆச்சரியமான காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவ்யதேசத்திற்கு போய் அந்த தாடாளனுடைய தாள்களை திருவடிகளை அணையுங்கள். யாராவது தன்னை தேடி வரமாட்டாளா, வந்து தன்னுடைய தலையை கொண்டாந்து தன் கால் கீழே வைக்க மாட்டாளான்னு வரவா தலையில சடாரி சாய்ப்பது போல காலை வைக்கிறதுக்காக தான் பெருமாள் காலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அர்ச்சகர் சடாரி சாய்க்கிறதுக்காக கையில சித்தமா வச்சுட்டு இருக்கார். லைன்ல ஒரு ஒருத்தரா வந்து சடாரி சாய்ச்சிட்டு போறா. அப்படி சடாரி சாய்ச்சுண்டாலானா அவ பாவம் போறது, அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி பெருமாள் சாட்சாத்தா தன்னுடைய திருவடியை தூக்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். யாரான வந்து தலையை கொடுக்க மாட்டாளா, அவளை தன்னுடைய திருவடியாலே அனுகிரகித்து அவளை நம் திருவடி சேர்த்துக்க மாட்டோமான்னு பெருமாள் காத்துட்டு இருக்கான். இங்க அவனுடைய தாளை அணையுங்கள், அவன் திருவடியை போய் சேருங்கள். ஏற்கனவே அவன் ஈரேழு லோகங்களையும் அளந்த போது, தன்னுடைய திருவடிகளாலே அளந்த போது, அந்த ஈரேழு லோகங்களிலும் எதெல்லாம் அவன் திருவடி பட்டதோ அதெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுத்து. நாம் அப்ப பிறந்திருந்தோமானா இப்ப பிறந்திருக்க மாட்டோம். அவனுடைய திருவடி சம்பந்தம் அந்த அவதாரத்திலே ஏற்பட்டபடினால அன்னைக்கே மோட்சம் போயிருப்போம், கடை தேறியிருப்போம். சரி சுவாமி, அன்னைக்கு அவதாரம் பண்ணீங்க, அன்னைக்கு உங்களுடைய பாதம் யார் தலையில எல்லாம் பட்டதோ அவெல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டா, பின்னாலே பிறந்து எங்களுடைய கதி என்ன, நாங்க எப்படி நல்ல கதிக்கு போறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அதுக்காக தான் அர்ச்சாவதாரமா அதே அவதாரத்தோட அதே கோலத்தோட அங்க கால தூக்கி நின்றுட்டு இருக்கான் பெருமாள். அவனுடைய தாளை அணைவீர், அவனுடைய திருவடிகள்ல போய் தலையை புட்டு சரணம்னு சொல்லுங்க, நமகான்னு சொல்லுங்க, அங்க போய் சேருங்கள். காழிச்சீராம விண்ணகருக்கு போங்கல் ஆழ்வார் அனுப்புறாரு, நம்மள போய் சொல்றாரு ஆழ்வார். அது எப்படி இருக்கிறது அந்த ஊரு? நாலு வேதங்கள், பஞ்சமகா யஜ்ஞங்கள், வேத அங்கங்கள் ஆறு, இசை, இதெல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பரம பிராமணோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மலிந்து கிடக்கக்கூடிய ஊராம் அது. தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும், இப்படி இயல் இசை நாடகம் கச்சேரி முதலான வைபவங்களாலே ஊர் உற்சவம் திருவிழா இதெல்லாம் கலகற்றதான். அப்படி வீதியிலே எங்கு பார்த்தாலும் ஆட்டமும் பாட்டமுமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த திவ்யதேசத்துக்கு போய் சேருங்கள்னு ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை அனுப்பி வைக்கிறார். ஆழ்வார் பூங்கோன்னு சொல்ற. இருநிலம், இருநிலம் அப்படின்னா நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விபூதியிலையும் இப்படி ஒரு குரலை கண்டதில்லை. ஒரு குரல்னு சொன்னாரோ இல்லையோ, ஒரு குரல் அப்படின்னா தனி ஒருவன் என்பதை போல ஒப்பாரும் மிக்காரும் இளையாய குரல். குரல் அப்படின்னா குள்ளம் அர்த்தம். இந்த குரல் உருவாக குள்ள வடிவாக தோன்றிய வாமனனுக்கு நிகரான ஒருத்தர் எங்கேயும் கிடையாது. எப்பேற்பட்ட குள்ளனிவன் அப்படின்னா, இவன் இறந்தது இவன் யாச்சகமா கேட்டது மூவடி மண் மூன்றடி மண்ணு கொடுன்னு கேட்டான். ஆனா இவன் என்ன நினைச்சுட்டு கேட்டான் தெரியுமோ, மூன்று அடி என்று இவன் கேட்டானே, என்ன மனசுல நினைச்சுட்டு கேட்டான்னா, இரு நிலத்தை மனதுல நினைத்துக் கொண்டு கேட்டான். இரு லோகங்களையும் மனசுல நினைச்சிட்டு இருக்கானோ இவன் அக்ஞானியானபடினாலே மகாபலி என்ன நினைச்சிட்டான், தன்னுடைய காலால மூணு அடி எடுத்து அளந்துகிறேன்னு சொல்றது இந்த குழந்தை, மிஞ்சி போனா என்ன வரப்போறது, ஒன்றடி வருமோ ரெண்டு அடி வருமோ எடுத்துட்டு போட்டோம்னு நினைச்சிட்டான் இவன். ஆனா இவன் பகவானானபடினாலே, நான் மூணு அடின்னு சொன்னது என்னுடைய திருவடி, என்னுடைய திருவடி எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாது, அதனுடைய மகிமை தெரியாது அப்படின்னு விட்டு இவன் மனசுல நினைச்சிட்டு இருந்தது எல்லா லோகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக. மூணு அடின்னு கேட்டான், ஆனா ரெண்டு அடியாலேயே எல்லாம் அளந்துட்டான் பார்த்தங்களா. அப்படி ஆச்சரியமான திருவடிகளை உடையவன் இவன். இப்படி இந்த எம்பெருமானுடைய லீலைகள், இந்த எம்பெருமானுடைய வைபவங்கள் அதிகம். அவன் இப்போது எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் காழிச்சீராம விண்ணகர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் இது. அங்கே நான்கு வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் நிறைய வாழறா. ஐவகை வேள்வி, பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லக்கூடிய பரமைகாந்திகள் அனுஷ்டிக்க வேண்டியதான ஐந்து யாகங்களை இவர்கள் செய்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய தினம் கொஞ்சம் வேத பாகத்தை சொல்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுஷ்டானம், அதற்கு பிரம்ம யஜ்ஞம்னு பெயர். பிரம்மம் அப்படின்னு வேதத்திற்கு பெயர். அவாவாளுக்கு என்ன வேதம், இப்ப உதாரணமா பெரும்பாலான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கிருஷ்ணயஜுர்வேதம் தான் சொந்த சாக்கை, அவளுடைய சசாக்கை அப்படின்னா, அந்த கிருஷ்ணயஜுர்வேதத்தை குறிப்பிட்ட நாள்களுக்குள்ளே ஒரு முறை சொல்லி முடிக்கணும். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா ஞாபகம் இருக்கும், பெருமாள் சந்தோஷப்படுவான், அவளுக்கு அது ஸ்வரூபம். அதனாலே ஒரு நாளுக்கு ஒரு பாகம், நாளைக்கு இன்னொரு பாகம், நாளன்னைக்கு இன்னொரு பாகம்னு கண்டினியூஸா அந்த வேதத்தை தினம் சொல்லிட்டு வரணும். அதுக்கு பிரம்ம யஜ்ஞம்னு பெயர். அது முதல் யஜ்ஞம். ரெண்டாவது தேவ யஜ்ஞம், தேவர்களுக்காக தேவர்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய யஜ்ஞம், வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் அதெல்லாம். பித்ருயஜ்ஞம்னு சொல்லக்கூடியது பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய தர்ப்பணம், சார்தம் முதலானவைகள். பூத யஜ்யம்னு சொல்லக்கூடியது பிராணிகளுக்கு அன்னம் கொடுப்பது முதலானவை. மனுஷ யஜ்யம்னு சொல்லக்கூடியது அதிதி தேவோபவான்னு சொன்ன மாதிரி யாரானும் ஸ்ரீவைஷ்ணவா வராலான்னு எதிர்பார்த்துன்றிருந்து அதிதிகளுக்கு ஆராதனம் பண்ணுவதாகிற ததி ஆராதனம் முதலானவைகள். மனுஷாளுக்கு சாதம் போட்டு அவளை ஆராதிக்கிறதுன்னு இந்த அக்னிஹோத்திரம், பித்ருஷார்த்தம், தர்ப்பணம், வைஸ்வதேவம் இதெல்லாம் இந்த பஞ்சமகா யஜ்யங்கள்ல செய்யறோம். இது எல்லாத்தையும் முறை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய பரமகாந்திகள் நிறைய இருக்கா இந்த ஊர்ல. அப்படின்னுட்டு இந்த ஊரினுடைய இயற்கை அழகையும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கற்றவர்களினுடைய மேன்மையையும், இந்த ஊரிலே இருந்த பாகவதர்களினுடைய பெருமையையும் ஆழ்வார் கொண்டாடுற. அவெல்லாம் எப்படி தெரியுமோ, பிரம்மா ருத்ரன் இந்த மாதிரி தேவர்கள்ல உயர்ந்தவாளா இருக்கா பாருங்க, அவளெல்லாம் காட்டிலும் மேம்பட்டவர்கள் இவர்கள். அப்படி ஆச்சரியமான பரமகாந்திகள் வாழக்கூடிய ஊர் இது. அந்த ஊருக்கு போங்க, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே தலையை வையுங்கள், சரணாகதி பண்ணுங்கள் உபதேசம் முதல் பாட்டாலே. இந்த ஒரு பாட்டே போதும் ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்று காட்டுவதற்கு. இதிலேயே ஒன்னு ரெண்டு மூணு நாலு நம்பர்ஸ் வச்சு அற்புதம் பண்ணி ஆழ்வார் சித்திரகவின்னு காட்டுவிட்டார். இப்படி அந்த ஊரையும் பெருமாள் பண்ண காரியத்தையும் விரித்து சொன்னதுனாலே விஸ்தார கவியாவும் ஆழ்வார் ஆயிட்டார். சம்பந்தர் கேட்ட உடனே அந்த பெருமாளை பார்த்த உடனே பாடினதுனாலே இது ஆசு கவியாவும் ஆயிடுத்து. இத நன்னா சேவிச்சீங்களானா இல்ல யாரானா சேவிக்க கேட்டீங்களானா காதுக்கு மதுரமா இனிமையா இருக்கும், அதனால மதுர கவியாவும் ஆயிடுத்து. இந்த ஒரு பாசுரமே இது நாலு கவின்னு சொல்றதுக்கு தகுதியான பாசுரமா எடுத்து இந்த ஒரு பாட்டே போறோம் ஆழ்வார நாலு கவி பெருமாள்னு கொண்டாடுவதற்கு. இருந்தாலும் ஆழ்வார் விஷயம் சொல்லணுமோ இல்லையோ விரிவா, அதுக்காக அப்படி பத்து பாட்டு தொடர்றார். இங்க இருக்கக்கூடிய பாகவதால்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமோ, பிரம்மா ருத்ரன் இவாளெல்லாம் காட்டிலும் முசந்தவர்கள் அவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, எந்த ரோமசன்னு சொல்லக்கூடிய மகரிஷி இந்த ஊர்ல தபஸ் பண்ணி அவருக்கு சேவை சாதிக்கணும்னு பெருமாள் வந்து இன்னைக்கு அர்ச்சாவதாரமா நின்று இருக்கானோ அந்த பெருமாளுடைய பக்தரான பாகவதர் தானே இந்த ரோமசர்னு சொல்லக்கூடிய மகரிஷி. அவருடைய பெருமையை சொல்றேன் பாருங்க, அவர் எப்படி பிரம்மாவை காட்டிலும் மேம்பட்டவர்னு சொல்றேன் பாருங்க. நான் முகழ் நாள் மிகைத்தருக்கை இருக்குவாய்மை நலமிகச் சீர் ரோமசனால் நவிற்றி நக்கன் ஊன் முகமார் தலைவோட்டு ஊன் ஒழித்த எந்தை ஒளிமலர் சேவடி அணைவீர். நான் முகன் நாள் மிகை தருக்கை, பிரம்மாவுக்கு நமக்கு ஆயுஷ் அதிகம்னு மண்டகர்மம் வந்துடுத்து நேற்று ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். அதை அடக்கியவர் யார், ரோமசர்னு சொல்லக்கூடிய மகரிஷி. எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணி பிரம்மாவினுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உன்னுடைய ஒரு ரோமம் முதிர்ந்தால் பிரம்மாவினுடைய ஆயுள்ல ஒரு வருஷம் கழியும்னு பெருமாள் வரம் கொடுத்தபடியினாலே பகவானுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களின் முன்னாலே பிரம்மாவ என்ன ருத்ரன் என்ன யாரும் ஒன்னும் கிடையாது, என்னுடைய ஒரு ரோமமும் உன்னுடைய ஆயுள்ல ஒரு வருஷமும் சமம், அதனால உன்னுடைய ஆயுளை நினைத்து இருமாப்பு கொள்ளாதே, எப்படி பார்த்தாலும் எல்லார காட்டிலும் பகவானுடைய அடியவர்களான பாகவதா தான் பெரியவா அப்படின்றதுக்கு ரோமசனுடைய வாழ்க்கை வரலாறு, ரோமசனுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த ஒரு சம்பாதம், ஒரு நிகழ்ச்சி அது உதாரணம். அப்பேற்பட்ட வசந்த பாகவதர்கள் இருக்கக்கூடிய ஊர் இது. முதல் பாட்டினாலே வசந்த பாகவதான்னு சொல்லிட்டார், எப்படி வசந்தவா எவ்வளவு தூரம் வசந்தவான்றத ரெண்டாவது பாட்டினால சொல்ற. அது மட்டுமல்ல, இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, நக்கன் ஊன்முகமார் தலை ஓட்டு ஊனை ஒழித்த எந்தை. நக்கன் நக்கபிரான் அப்படின்னு சிவனுக்கு பெயர். அவனுடைய ஊன் முகம் ஆற தலைவோடு ஊன் ஒழித்த எந்தை. ஊன் அப்படின்னா ஆகாரம் சாதம், எப்படி சாப்பிட்டு தன்னுடைய தகப்பனாரான பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி அவனுடைய கபாலமானது தலையிலே கையிலே ஒட்டிக்கொள்ள, கபாலம்னா வெறும் மண்டவோடு மட்டுமா ஒட்டிக்கும், அந்த மாம்சம் ரத்தம் எல்லாமா சேர்ந்து அப்படி மாம்ச பிண்டமா ஒழுகிண்டு கன்றாவியா ஒட்டிட்டு பாவம், அது அப்படியே அருவறுப்பா இருக்கிறது. அதுல சாத்த வாங்கி சாப்பிடணும்னா ஒப்புமோ, வேற வழி இல்ல சாட்டுதானே ஆனோம். அப்படி சாப்பிட்டு பாருங்க, அவனுடைய அந்த கொடுமையான கோராமையான விஷயங்களையே அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வைத்த பெருமானிவன். எந்த எம்பெருமான் திருக்கண்டியூர் என்கிற திவ்யதேசத்திலே அவனுடைய சாபத்தை நீக்கி அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை நல்ல சாதம் சாப்பிட வைத்தானோ அப்படின்னுட்டு பிரம்மாவினுடைய அகங்காரத்தை தன்னுடைய பக்தனே அடக்குவான் என்கிற பெருமையை காட்டிய பெருமாள். ருத்ரனுடைய சாபத்தை நீக்கி அவனை நல்ல உணவு சாப்பிட செய்த பெருமாள். அப்படின்னு எம்பெருமான் எப்படி பரம்பொருளாக திகழ்கிறான், பெரிய தேவர்கள்னு சொல்லக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கும் எப்படி சுவாமியா இருக்கான், அவளை காட்டிலும் இவனுடைய பக்தர்களே எப்படி வசந்தவா அப்படின்றத இந்த இரண்டாவது பாட்டினால தெரிவிக்கிற. பிரம்மன் ருத்ரன் முதலான பெரிய தேவர்களினுடைய அகங்காரத்தை அடக்குபவன் அப்படின்றது இரண்டாவது பாட்டில் சொல்லப்பட்டது. அவ சில சமயத்துல என்ன பண்ணுவான்னா, ராட்சச பிரபுதிகள்னு சொல்லக்கூடிய துஷ்டர்கள் அவளை நோக்கி தபஸ் பண்ணி ஏதானும் ஒரு ஏடாகுடமான வரத்தை கேட்டுருவா, இவாளும் அவ பண்ண தபஸ்ல மயங்கி வரம் கொடுத்துடுவா. இதனால அவஸ்தப்பட போறது அப்பாவி ஜனங்கள் இந்த லோகம். சில சமயங்கள்ல வரம் கொடுத்த இவாளுக்கே பிரச்சனையா போயிடும் அது. ஒருத்தன் வரம் வாங்கினான் சிவனிடத்துல, நான் யார் தலையில கை வைக்கிறோன்னா அவன் எரிஞ்சு சாம்பிளா போயிடணும்னு, கண்ணா பின்னாடி நல்லவாள் எல்லாம் எரிச்சு சாம்பிளா கிண்டு வரான். திடீர்னு ஒரு நாள் கைலாயத்துக்கு வந்தான், பார்வதியை பார்த்தான், பார்வதி புடிச்சு போயிட்டு, பார்வதி தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான், பக்கத்துல சிவன் இருந்தார், சிவன் அப்படியே உன ஒரு மாதிரி கோபமா பார்த்தார், இருந்தா தானே முறைப்பயன் விட்டு கடைசியில் அவன் தலையிலே கை வைக்க போனான். அந்த மாதிரி இவா கொடுக்கக்கூடிய வரம் என்பது பிரம்மாவும் ருத்ரனும் எல்லாருக்கும் தலைவலி சமயத்துல இவாளுக்கே தலைவலியா வந்து முடியும். அப்படி வந்த சமயத்துல எல்லாம் கூட அவாளையும் மக்களையும் யார் காப்பாத்தினான்னா இந்த பெருமாள் தான் காப்பாத்தினான்றதை அடுத்த பாட்டுல தெரிவிக்கிறார். வை அணைந்த நுதிக்கும் ஒட்டு வராக முன்றாய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து. வராக அவதாரத்தை என்ன பண்ணினான் பெருமாள், ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு மறைச்சு வச்சுட்டான். அப்படின்னா என்ன, பூலோகத்து உயிர்களை எல்லாம் ஹிம்ச பண்ணினான் அர்த்தம். அப்போ வராகமாக அவதரித்து அந்த ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணி பூமியை பூமி தாயினுடைய குழந்தைகளான நம்மை எல்லாம் கூட காப்பாத்தினான். அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு வரம் கொடுத்தது யாரு, இவா தானே. அதனால பாதிக்கப்பட்டது பூமியும் பூமி குழந்தைகளும் தானே. அவாளையெல்லாம் அந்த கஷ்டத்துல இருந்து வராக அவதாரத்துல மீட்டவன் இவன். நெய் அணைந்த திகிரியினால் வானந்தின் தோல் நேர்ந்தவன் தால் அணைகிற்பீர். கூர்மையான திரு ஆழின்னு சொல்லக்கூடிய சுதர்சன ஆழ்வானை கொண்டு பாணாசுரனுடைய 1000 தோள்களையும் வெட்டி வீழ்த்தி அவனாலே பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் கூட கிருஷ்ண அவதாரத்திலே காப்பாற்றியவன் இந்த எம்பெருமான். அதனாலே கண்ணனாகவும் வராகனாகவும் அவதாரம் பண்ணி இந்த பிரம்மருத்ரர்களாலே வரம் கொடுக்கப்பட்டு அந்த வரத்தினாலே ஹிம்சைப்பட்ட ஜனங்களை அப்பாவிகளை எல்லாம் கூட காப்பாற்றியவன் இந்த எம்பெருமான். அவளையும் மீறி இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னா அதனாலேயே இவன் அவளுக்கும் மேற்பட்ட பரம்பொருள் அப்படின்னு தெரியறதுன்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இப்படி ஆழ்வார் நிறைய அவதாரங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிண்டே வர்றார். இந்த காழிச்சீராம விண்ணகரத்திலே என்றுள்ள இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கான், பஞ்சியமெல்லடி பின்னை திறத்து முன்னால் பாய்விடைகள் ஏழடர்த்து பொன்னன் பைம்பூன் நெஞ்சிடந்து குருதி உக உயிர்வேளாண்டனின் மலன் தாளனைகிற்பீர். நப்பின்னை ஆசைப்பட்டு கேட்டான்றதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில 7 எருதுகளை எவன் வீழ்த்தி எடிந்து வீழ்த்தி நப்பின்னையை மணந்தானோ அந்த கிருஷ்ணனுடைய பெருமை இங்கே பேசப்படுகிறது. அந்த கண்ணன் வீர பராக்கிரமம் இங்கே பேசப்படுகிறது. பொன்னன் பைம்பூன் நெஞ்சிடந்து குருதி உக உகிர் வேளாண்டவன். பொன்னன் அப்படின்னா பொன் என்கிற பெயருடையவன் ஹிரண்யன், ஹிரண்யகசிபு. அவனுடைய நெஞ்சை இடந்து மார்பை பிளந்து அவன் குருதி உக ரத்தம் ஓடும் பாடி அவனை சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய நகத்தாலேயே அவன் கதையை முடித்த நுசிம்மணிவன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலும் நிருசிம்ம அவதாரத்திலும் இவனுடைய வீர தீர பராக்கிரமம் எப்படி இருந்ததுன்றதை வர்ணிக்கிறார். பரசுராம அவதாரத்தை கொண்டாடுறார் அடுத்த பாசுரத்திலே. தெய்வாய மர மன்னர் குருதி கொண்டு திருக்குளத்தில் இறந்தோர்க்கு திருத்தி செய்து வெவ்வாயமாகீண்டு வேழமட்ட விண்ணவர் கோன் தாளனைவேர். தெய்வாய மர மன்னர் குருதி கொண்டு எந்த ராட்சசாலா இருக்கக்கூடிய சத்திரியர்கள் அகங்காரத்தினாலே இவருடைய தந்தையை கொன்றார்களோ, எந்த துஷ்ட ராட்சசர்கள் சத்திரியர்கள் வடிவிலே நடமாடி கொண்டிருந்தார்களோ அவளையெல்லாம் 21 முறை இந்த பூமியை பிரதட்சிணமா வந்து யாரெல்லாம் கெட்ட விதத்திலே அகங்காரத்தோட அராஜகத்தோட ராஜ்யம் பண்றாளோ அவளையெல்லாம் வெட்டி வீழ்த்தி அவளுடைய ரத்தத்தை கொண்டே இவர் தகப்பனார் முதலான இவளுடைய குலத்திலே இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினவர் யாரு, பரசுராமர். வெவ்வாயமாக்கீண்டு வேழமட்ட விண்ணவர் கோன் மா அப்படின்னு குதிரையை சொல்றோம். கேசின்னு சொல்லக்கூடிய குதிரை முகத்தோடு வந்த அசுரன் அவனை சம்ஹாரம் பண்ணினவன். வேழம்னு யானையை சொல்றோம். குவளையாபீட்டம்னு சொல்லக்கூடிய கம்சனாலே ஏவப்பட்ட யானையை சம்ஹரித்தவன் அப்படின்னு கிருஷ்ணனை கொண்டாடுற. இப்படி துஷ்ட சத்திரிய மர்தனம் பண்ணின பரசுராமனாக அவதரித்தவன், கேசி என்ற அசுரனை கொன்றோ அதன் மூலமாக கேசவன் என்று பெயர் பெற்றவன், குவளையாபீட்டம் என்கிற யானையை சம்ஹாரம் பண்ணியவன், அவன் யார் தெரியுமோ, சாமான்யமான ஒரு மனிதன் அல்ல, விண்ணவர் கோன், தேவாதி ராஜன். எந்த 30 30 கோடி தேவர்களுக்கும் ஒரே சுவாமியோ, எந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியோ அந்த தேவாதிராஜன் என்பதாக விண்ணவர் கோன் அப்படின்னுட்டு அவனை தெரிவிக்கிறார். அவனுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அவனே பரம்பொருள் என்று. ஸ்ரீராம விண்ணகரம் ஸ்ரீராம விண்ணகரம்னு ஒரு ஒரு பாட்டிலையும் சொல்றார். ராமன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபதத்திற்கு ஒப்பான ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராமனை பத்தி சொல்லணுமோ இல்லையோ? பைங்கண் விரல் செம்முகத்து வாலிமால படர்வனத்து கவந்தனொடும் படையார்த்தின் கை வெங்கண் விரல் விராதனுக்கு வில் குனித்த விண்ணவர் கோன் தாளனை வேர். வாலியை சம்ஹாரம் பண்ணினவன், கபந்தன சம்ஹாரம் பண்ணினவன், விராதன சம்ஹாரம் பண்ணினவன், இவாளை எல்லாம் எப்படி சம்ஹாரம் பண்ணினான்? தன் கையிலே இருக்கக்கூடியதான வசந்த கோதண்டம் என்கிற வில்லை வைத்து சம்ஹாரம் பண்ணியவன். அந்த ராமன் எழுந்தருளி இருப்பதனாலே ஸ்ரீராம விண்ணகரம் என்று அவனுடைய பெயராலே வழங்கப்படக்கூடிய இந்த திவ்ய தேசத்திற்கு வாங்கள். அந்த ராமனாக இருக்கக்கூடிய திருவிக்கிரமனுடைய திருவடியிலே தலையை வைத்து அவனுடைய தாளை அணையுங்கள் என்பதாக ராமனே இங்க திருவிக்கிரமனா நிற்கிறான். அதனாலே இதுக்கு காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்பதாக பெயர் என்பதாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். உருவில் வளம்புரியரக்கண் முடிகள் பத்தும் புற்று மறிந்தன போல புவிமேல் சிந்தர் தெருவில் வளம்புரி சிலை கைமலை தோல் வேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர். ஒப்பில்லாத பலவானான ராவணன், பெரிய பராக்கிரமசாலி, அவனுடைய 10 தலைகளையும் அப்படி மண் புத்து சரிந்து தலையில உளறபடி சரிக்க வைத்தவன். ஒரு க்ஷணத்தை அப்படி அவன் முடிபத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன். ஒரு ஒரு தலையா கொண்டான்னா ஒரு தலை போனா இன்னொரு தலை வர்றது, ஒரு தலை போனா இன்னொரு தலை வர்றது, எப்படா இது முடியும்ன்ற மாதிரி வெறுப்பா இருக்கிறது. பார்த்தான் ஒரே சமயத்துல 10 தலையும் நடக்கலாம், என்ன வருதுன்னு பாக்கலாம். அத்திர வரக்கண் முடி பத்தும் ஒரு கொத்தென முதிர்த்த திரளோன். 10 தலையும் அப்படியே ஒரு கொத்தா அறுத்து தள்ளிட்டான். அப்படி சாய்ந்தான் ராவணன். அப்படி அவனை சம்ஹாரம் பண்ணி அவனாலே பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் கூட ரட்சித்த ஸ்ரீராமன் என்கிற சக்கரவர்த்தி திருமகனிவன். ஆச்சரியமா, இந்த திவதேசத்து தாயாரை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம் 8வது பாசுரம். பட்டர வேரகள் அல்குள் பவல செவ்வாய் பனை நெடுந்தோல் பிணை நெடுங்கண் பாலாமின் சொல் மட்ட விழும் குழலிக்கா வானோர் காவின் மரம் கொணர்ந்தான் அடி அணைவேர். மட்ட விழும் குழலிக்கா வானோர் காவின் மரம் கொணர்ந்தான். மட்ட விழும் குழலின்னு சொல்றது சரித்திரத்திலே சத்யபாமையை குறிக்கும். இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கும் அதுவே திருநாமம். அவளுக்காக வானோர் காவின் மரம் கொணர்ந்தான். வானோர் அப்படின்னா தேவர்கள். அவளுடைய லோகத்திலே ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியதான பாரிஜாத மரத்தை எந்த சத்தியபாமைக்காக எடுத்து வந்தானோ அந்த சத்தியபாமை இங்கே மட்டவடும் குழலி என்ற பெயர்ல தயாரா எழுந்திருக்கா. அவளை செய்வீங்கள். அவளுக்காக எவன் வானவர் உலகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பாரிஜாத மரத்தை எடுத்து கொண்டு வந்தானோ அந்த மாதிரி தன்னிடத்திலே பிரீத்தி உள்ளவர்களுக்காக, தன்னிடத்திலே ஆசை உள்ளவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன். அவன் திருவடியை சேருங்கள். சத்தியபாமைக்கு ஒரு முறை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பத்தை தலையில வச்சுக்கணும், சூட்டிக்கணும்னு ஆசை வந்துதான். அதனால சுவாமி, அந்த பாரிஜாத மரம் நம்ம மாத்துல இருந்துதானா தினம் அந்த பாரிஜாத்த புஷ்பத்தை நான் சூட்டி போனோம் இல்லையோ அப்படின்னு ஆசையா கேட்டாலும் உடனே நீ ஏன் கவலைப்படுற, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன்னு இந்திரலோகத்துக்கு போனான் பெருமாள். போன போது அங்க இந்திராணி சொன்னாலாம், இது வந்து எனக்கான புஷ்பம், இங்க தேவலோகத்தில இருக்கக்கூடிய தேவர்களுக்கே சொந்தமானது, இத வந்து சாதாரண மனுஷா வாழக்கூடிய பூமிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு இந்திராணி சொல்ல, இந்திரனும் அதையே சொல்ல, எம்பெருமானோட இந்திரன் சண்டை போடணும்னுட்டு சண்டை போட அவனை கர்வத்தை அடக்கி அவனை வென்று பெருமாள் ஆச்சரியமா இந்த மரத்தை சத்தியபாமாக்காக எடுத்துட்டு வந்தானான். அப்படி எந்த சத்தியபாமைக்காக எம்பெருமான் இந்த பாரிஜாத மரம்னு சொல்லக்கூடிய மரத்தை ஸ்வர்கலோகத்திலிருந்து கொண்டாந்தானோ அந்த எம்பெருமான் இங்கே எழுந்துருளியிருக்கிறான். எந்த சத்தியபாமைக்காக எடுத்து வந்தானோ அந்த சத்தியபாமை இங்கே தயாரா எழுதிருக்கா. மட்டு அவிழும் குழலி, தேன் பெருகும் மலர் சூடிய கூந்தல் உடைய சத்தியபாமை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தாயார மங்களாசாசனம் பண்றாரு. இந்த மாதிரி தாயாரை மங்களாசாசனம் பண்ணினதுன்றது சில ஊர்கள்ல மட்டும்தான், எல்லா ஊர்லயும் சொல்ல மாட்டார். விளக்குழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெட்காவில் அப்படின்னு விட்டு மரகதவள்ளி தாயாரை மங்களாசாசனம் திருத்தங்காவில். அணிமாமலர் மங்கையோடு அன்பளவின்னு திருநீர்மலையில தாயார மங்களாசாசனம் பண்றார். கோமலவல்லி என்பதாக திருவடந்தை பாசுரத்தில் அந்த தாயார சொல்றார். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் என்பதாக திருக்கடல் மலை தாயார மங்களாசாசனம் பண்றார். இப்படி ரொம்ப குறைந்த ஊர்கள்ல தான் ஆழ்வார் தாயார சொல்லுவார். அந்த மாதிரி தாயாருடைய திருநாமத்தை சொல்லி பாசுரம் சொல்லப்பட்ட ஊர் இந்த ஊர். அது ஒரு சிறப்பு. அதே பாட்டுல நெட்டிலைய கருங்கமுகின் செங்காய் வீழ நீல் பலவின் தாழ் சினையில் அப்படின்ற வார்த்தையாலே நீல் பலவுன்னு நீண்டு ஒசரமா வளர்ந்திருக்கக்கூடிய பலாமரங்கள் அப்படின்னு இந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல விருட்சமான பலாமரத்தையும் கூட ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஒரு அம்சத்தை உடல ஆழ்வார். பொதுவா ஊர் பேர் மட்டும் சொன்னாலே திவ்யதேசம்தான், ஊர் பேரும் பெருமாள் பேரும் சொன்னாலும் திவ்யதேசம் தான். இப்படி எத்தனை இன்ஃபர்மேஷன் ஆழ்வார் இந்த திவ்யதேசம் சம்பந்தமா கொடுத்துட்டே போறாரோ அத்தனை கிரெடிட் அந்த திவ்யதேசத்திற்கு. பலவுன்னு சொல்லிட்டு பலாமரம் சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல விருட்சத்தையும் கூட ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டி கொடுத்தார். இத்தனை சொல்லி என்ன, இவன் தான் பரம்பொருள், இவனுக்கு மேலான தெய்வம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். இப்போது பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து கரை தங்கு வேல் தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் தால் அணைகிற்பீர். பிறை தங்கு சடையான், தன்னுடைய தலையிலே சடை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ருத்ரன். அவன் சந்திரசேகரன் என்பதாக பிறை சூடியாக சந்திர பிறையை சூடி கொண்டிருக்கக்கூடியவன். அவனை தன்னுடைய வலபாகத்திலே வைத்துக் கொண்டு சங்கர நாராயணனாக திகழ்ந்தவன் இவன். தன்னுடைய வலபாகத்தை அவனுக்கும் கொடுத்தவன். பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து அந்த சிவனை படைத்தானே பிரம்மன், அந்த சிவனுக்கும் அப்பனான பிரம்மன், அவனை தன்னுடைய நாபியிலிருந்து தோற்றுவித்தவன். அதனால என்ன தெரியறது, அந்த ருத்ரனையும் இந்த பிரம்மனையும் படைத்தவன் இவன் தான். அவா இருந்துருக்கிறது இவன் கொடுத்த இடத்தினாலேன்னு தெரியறது. அப்ப அவளுக்கு மேற்பட்டவன். ஆனா பரம்பொருளுக்கான லட்சணங்கள் சொல்லுகிற போது திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவன்னு தாயார் எவனோடு உரைகிறாளோ அவன்தான் பரம்பொருள் என்று சொல்லப்பட்டதே. அப்படின்னா கரை தங்கு வேள் தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன், எவன் பிராட்டி தன்னுடைய மார்பிலேயே கலந்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் பரம்பொருள் என்பதாக இந்த திரிவிக்ரம நாராயண பெருமாளே பரதத்துவம், அவனுடைய திருவடியைச் சேருங்கள் ஆசிரியுங்கள் என்பதாக காட்டி கொடுக்கிறார். இப்படி ஒன்பது பாசுரத்தினாலே ஆழ்வார் இத்தனை விஷயங்களையும் கொட்டி தீர்த்து எல்லோரையும் வாய் அடைக்க பண்ணும்படியாக பண்ணினர். எல்லாம் அப்படி ஆன்னு வாயை புலந்துட்டு நிக்கிறா, வார்த்தை வரல யாருக்கும். என்ன ஒரு கேள்வி கேட்டோம் ஆழ்வார் அப்படி புரிஞ்சு தள்ளுட்டாரு அப்படின்னு. ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் முதலான பல புலவர்கள் இவருடைய பாட்டின் சுவையை உணர்ந்து இவர் ஆகா ஓகோன் புகழ்ந்துட்டு இருக்கா. இவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இவர் திருவடிக்கு தண்டை அணிவித்து தன்னுடைய வேலை பரிசாக கொடுத்து நாலு கவி பெருமாள் சொல்லக்கூடிய விருதம் தகும் என்று சொல்லி இவரை புகழ்வது போல ஒரு பாசுரத்தையும் பாடி எல்லாரும் கொண்டாடுறா. இப்ப ஆழ்வாருக்கு ஆச்சரியமான சந்தோஷம். எந்த ஊர்ல ஒரு விருது சொல்லக்கூடாதுன்னு தடுத்தீங்களோ அந்த ஊர்ல எல்லா விருதும் சொல்றேன் பாருன்னுட்டு பெருமாள் ஆழ்வார சொல்ல வைக்கிறான். செங்கமலத்தயன் அணையமரையோர் காழிச்சி ராமவின் நகரின் செங்கன் மாலை அங்கமலத்தடவையல் சூழ் ஆளிநாடன் அருள்மாறி அரட்ட முக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாளன் கலியன் சொன்ன தங்கமுகத்தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவராமே. இந்த பத்து பாசுரங்களையும் பக்தியோட சொல்லக்கூடியவர்கள் சமுத்திரங்களாலே சூழப்பட்ட இந்த பூமிக்கு தலைவர்களாக பெரிய ராஜாக்களா சக்கரவர்த்திகளா வருவான்னு சொல்றார் ஆழ்வார் பலஸ்ருதி. இது எந்த ஊரிலே பாடப்பட்ட பாசுரம், செங்கமலத்து அயன் அணைய மறையோர் காடி சீராம விண்ணகரில் பாடப்பட்ட பாசுரம். செங்கமலம்னு சொல்லக்கூடிய சிவப்பு தாமரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே பிரம்மா, அவனுக்கு சமமான வேதம் போதக்கூடிய வேதியர்கள் பரமைகாந்திகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழக்கூடியதான காழி ஸ்ரீராம விண்ணகர் என்கிற திவ்யதேசத்திலே இருக்கிற செங்கன்மால் சிவந்த கண்களை உடைய இந்த எம்பெருமான் திரிவிக்ரம நாராயணன் அவன் மீது அவனை அங்கமல தடவையல் சூழ் ஆளிநாடன் அழகிய தாமரைகள் பூத்து குலுங்குகிற குளங்கள் நிறைய இருக்கக்கூடிய நிறைய வயல்களாலே சூழப்பட்ட திருவாளி என்கிற திவ்யதேசத்தை ஆண்ட அந்த ஊரிலே பிறந்த சக்கரவர்த்தியான ஆளி நாடன் தாமரை தடாகங்களாலும் வயல்களாலும் சூழப்பட்ட திருவாளின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு தலைவனான நான் அருள் மாறி மேகம் எப்படி நினைச்ச போது மழை பொழியறதோ அந்த மாதிரி என்னுடைய அருள் மழையை பொழிது கொண்டே இருக்கக்கூடிய உதார சுபாவன் நான் அரட்டு அமுக்கி யாரெல்லாம் துஷ்டாலோ அவள் அப்படியே அமுக்கிடுவேன் அடையார் சீயம் யாரானா இந்த ஆழ்வார் என்ன அவ்வளவு பெரிய சுவாமியா, இவரை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு புறம்பா திருப்பிண்டு ஓடுறாளோ அவளை அடக்குகிற சிங்கம் நான். கூடாரை வெல்லுதல் அப்படின்னு சொல்றது போல அடங்காதவர்களையும் அடங்க வைக்கக்கூடிய சிங்கம் இது. கொங்குமலர் குழலியர் வேல், மனம் வீசக்கூடிய புஷ்பங்களை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய கூந்தலை உடைய பெண்களுக்கு மன்மதன் போன்ற கவர்ச்சியான அழகை உடைய ஆழ்வார். இந்த ஆழ்வாருடைய ஆஜானு பாகவான திருமேனி இவருடைய அழகு பொழியக்கூடிய முகத்தை பார்த்தா இவர் ஆசைப்படாத பெண்களே கிடையாது. அப்பேற்பட்ட அழகான மன்மதனை போன்றவர் ஆழ்வார். சாட்சாத் மன்மத மன்மதகான்னுட்டு மன்மதனுக்கே மன்மதன் சொன்ன பெருமாளை உபாசனை பண்ணி பண்ணி ஆழ்வாரும் பெருமாளை போலவே ஆயிட்டார். யத்பாவம் தத்பவத்தின்னு நாம எந்த தெய்வத்தை உபாசனை பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய தன்மை, அந்த தெய்வத்தினுடைய குணமே நமக்கு வரும்னு சொல்லுவோம். அதனாலதான் சாத்விகமான தேவத்தையான பெருமாளை ஆராதனம் பண்ணணும். தாமச ராஜச தேவதைகளான தேவதாந்தரங்களை தொழக்கூடாது. அப்படி பெருமாளை ஆராதனம் பண்ண பண்ண பெருமாளை போலவே ஆவோம்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்முடைய ஆழ்வாராச்சாரியா எல்லாம் சாட்சாத் பெருமாளாட்டமே சேவை சாதிக்கிறார். அந்த மாதிரி சாட்சாத் மன்மத மன்மதனான கண்ணனை சேவித்து சேவித்து இவரும் மன்மதனை போலவே காட்சி தரார். அதனால பெண்கள் எல்லாம் இவரை பார்த்தா அழகா இருக்கார் ஆழ்வார் அப்படின்னு ரசிக்கிறார். மங்கை வேந்தன் திருமங்கைன்னு சொல்லக்கூடிய, திருமங்கை நாடுன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நாட்டுக்கு அரசர். கொற்றவேல் ஆச்சரியமான வேலாயுதத்தை ஏந்தியவர். பரகாலன் பிற மதத்தவர்களுக்கு யமன் போன்றவர். கலியன் இந்த கலியனுடைய கராளத்தன்மையை, கலி கோலாகலத்தை போக்கி இந்த கலியுகத்திலே பிறந்தவர்களை கூட மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணி. அவர் சொன்ன இந்த 10 பாசுரங்களும் யார் பக்தியா சேவிக்கிறாளோ அவள்லாம் பூமியே ஆளக்கூடியவர்கள் ஆவார்கள் அப்படின்னுட்டு ஒரு விருது சொல்லக்கூடாதுன்னு தடுத்த இந்த ஊர்ல பல விருதுகளை தானே சொல்லினார் ஆழ்வார். அதுதான் இந்த திவதேசத்தினுடைய ஏற்றம். அது மட்டுமல்லாமல் இந்த எம்பெருமான் பரதெய்வம் அப்படின்றத 10 பாசுரங்களாலே நிரூபித்து அந்த எம்பெருமான் பரதெய்வம் அதனால பகவானான அவனை தொழக்கூடிய பாகவதர்கள் பிரம்மா ருத்ரர் இவர்களை காட்டிலும் உசந்தவா. பிரம்மாவானவன் ஒரு பாகவதரிடத்திலே அவமானப்பட்ட கதையெல்லாம் உண்டு. பிரம்மாவும் ருத்ரனும் எவனுக்கோ வரம் கொடுத்துட்டு அதனால அவஸ்தப்பட்ட கதையெல்லாம் உண்டு. அதுல இருந்து அவளை காப்பாத்தினது பெருமாளும் பாகவதாலும் தான். அப்பேற்பட்ட பாகவதர்களான எங்களுக்கா நீங்க விருதம் சொல்லி கூண்டு போகக்கூடாதுன்னு சொன்னங்கோன்னு சொல்லாம சொல்றார் ஆழ்வர். அதனாலே எம்பெருமானும் அவனுடைய அடியார்களும் உசந்தவா, அவளை சேவிக்க வேண்டியது மத்தவாளுக்கு சொரூபம், பகச்சுண்டா பெருமாள் பார்த்துப்பான்றதா இதுக்கு சூச்சகமான ஒரு அர்த்தம். இப்படி ஆழ்வார் ஆச்சரியமாக தன்னுடைய 10 பாசுரங்களாலே தான் 4 கவி பெருமாள் என்பதை தக்க வைத்துக் கொண்டார். அதனால் ஆழ்வாருடைய தனியனாக வ்ருஷிகே கிருதிகா ஜாதம் சதுஷ்கவி சிகாமணிம் ஷட் பிரபந்த கிருதம் சார்ங்கமூர்த்திம் கலிகமாஸ்ரய அப்படின்னு சொல்றோம். கார்த்திகை மாதத்திலே கிருத்திகா நட்சத்திரத்திலே அவதரித்த சதுஷ்கவி சிகாமணி, 4 கவிகளிலும் வல்லவரான 4 கவி பெருமாள். ஷட் பிரபந்த கிருதம் பெரிய திருமொழி முதலான 6 நூல்களை அருளி செய்தவர். எம்பெருமானுடைய வில்லான சார்ங்கத்தினுடைய அவதாரமாக தோன்றியவர், சார்ங்கத்தினுடைய அம்சமாக தோன்றியவர். அவருக்கு கலியன்னு பெயர். அவரை நான் சரணாகதி பண்ணுகிறேன் என்பதாக ஆழ்வாருடைய தனியன். இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் அப்படியே ஒரு பாட்டிலே சுருக்குவது போல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளி செய்த பாடல். செல்லும் தொரும் உயிர்ப்பின் செல்லும் இருவினையை வெல்லும் உபாயம் விரும்பு வீர் தொள்ளரங்கர் ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின் பின் மீளாத ஊராம் அவ்வின் நகரம் உண்டோ அப்படின்னு சாதிக்கிறார் ஆச்சரியமா. செல்லும் தோறும் போராடங்கள் எல்லாம் உயிர் பின் செல்லும், நம்முடைய ஆத்மாவின் பின்னே உடாமல் செல்லுகிற இரு வினையை, பாவம் என்ன புண்ணியம் என்ன ரெண்டு வினைகளையும் வெல்லும் உபாயம் ஜெயிக்கக்கூடிய வழி ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த ஆத்மா எந்தெந்த சரீரங்கள் எல்லாம் புகிறதோ எங்கெங்கெல்லாம் போறதோ அதன் பின்னையே உடாத நிழல் போல போகக்கூடியது இது பண்ணின பாவமும் புண்ணியமும். அது அப்படியே தொடர்ற வரைக்கும் இந்த ஆத்மாவானவன் நிம்மதியா கரை சேர்றதுக்கான வழியே கிடையாது. அப்படி அந்த இரு வினைகளையும் கடப்பதற்கு தாண்டுவதற்கு ஜெயிப்பதற்கு ஒரு வழி உண்டான்னா உண்டு சொல்றேன் கேளுங்க. விரும்புவீர் அந்த வழி என்னன்னு ஆசைப்படுறவாளுக்கு சொல்றேன் கேளுங்க. தொள்ளரங்கர் ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின், ஆதிகாலத்திலே இருந்து நம்மை அனுகிரகிப்பதற்காக திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற அங்கநாதன் இருக்கிறானே, அவனுடைய திவ்ய தேசமான காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்கிற சலத்துக்கு போய் சேருங்கள். அது என்ன சுவாமி, காழி ஸ்ரீராம விண்ணகரம்னு சொன்னா போதாதா? தொள்ளரங்கர் ஸ்ரீராம விண்ணகரம் ரங்கநாதனுடைய திவதேசம்னு ஏன் சொல்றார்? நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். அங்கங்க இருக்கக்கூடிய மனுஷா எல்லாம் ஒரு அர்ச்சாவதார எம்பெருமானை ஆசிரியத்து அவனிடத்திலே பக்தி பண்ணி மோட்சம் போய் சேர வேணுன்றதுக்காக தான் பெருமாள் பல இடங்கள்ல சேனிச்சுட்டு இருக்கான். அப்படி ஸ்ரீரங்கத்திலே எவன் ரங்கநாதனா சேனிச்சுட்டு இருக்கானோ அவன் தான் எல்லா திவதேசங்களிலும் திவதேச மூர்த்திகளாக சேனிச்சுட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இவனும் கூட ரங்கநாதன் தான். அந்த ரங்கநாதன் திரிவிக்ரம நாராயணனாக சேவசாதிக்கக்கூடிய இந்த காழி ஸ்ரீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போய் சேருங்க. பின் அப்படி போய் சேர்ந்தாவிட்டு மீளாத ஊராம் அவ்விண்ணகரம் உண்டு. எந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு பரமபதத்துக்கு போனவா இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வரதே இல்லையோ? இங்க வந்து ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு அழுது உழண்டு அவஸ்தப்படுறது இல்லையோ? அந்த நிலையான இன்பத்தை பரமானந்தத்தை பிரம்மானந்தத்தை தரக்கூடிய மோட்சலோகமான வைகுண்டத்துக்கு போவீர்கள் அப்படின்னு ஆழ்வார் வழிகாட்டுற. நச புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே. எவன் அந்த வைகுண்டத்துக்கு போனானோ அவன் திரும்புவதில்லை. எங்கு திரும்புவதில்லை? இந்த சம்சாரத்துக்கு திரும்புவதில்லை. மீண்டும் பிறப்பதே இல்லை. பெருமாளோட பெருமாளாக எல்லா விதமான அனுபவங்களையும் ஆனந்தங்களையும் பெற்றுக்கொண்டு தெய்வமாகவே இருக்கிறான். அப்படி மீளாத ஊரான அந்த விண்ணகரமே உங்களுக்கு பலனாக கிடைக்கும். அதனால பாவ புண்ணியங்களெல்லாம் ஓய்ச்சி கட்டிட்டோ திரும்ப புறக்காம நல்லபடியா நீங்க வாழணும்னு நினைச்சீங்களானா சீவை குண்டத்துக்கு போகணும். அப்படி சீவை குண்டத்துக்கு போகணும் நாசம் இருக்கிறவா ரங்கநாதன் சேவை சாதிக்கக்கூடியதான இந்த காழிச்சீராம விண்ணகரத்திற்கு வந்து ஆழ்வார் பத்து பாசுரங்களாலே தாடாளன் தாளணி வீர் தாடாளன் தாளணி வீர்னு சொன்னது மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுங்கள் என்பதாக திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே ஆச்சரியமா தன்னுடைய ஒரு பாசுரத்தாலே சுருக்கி வெளியிட்டார் பிள்ளை பெருமாளையங்கார். செல்லுந்தொரும் உயிர்ப்பின் செல்லும் இருவினையை வெல்லும் உபாயம் விரும்புவீர் தொள்ளரங்கர் ஸ்ரீராம விண்ணகரம் சேர்மின் பின் மாலாத ஊராம் அவ்விண்ணகரம் உண்டு. தாடாளாலய வாசினோ பலிரிபோகோ சௌகந்தியவத் குந்தலா தேவி தத்ர விமானம் இஷ்டபலதம் தத் புஷ்கலாவர்த்தகம் தீர்த்தம் சங்கசரஹா பிரசித்த யசசே நாம்னா அஷ்டகோணாயவை தஸ்மை துஷ்கர தாபசாய வரதா பிராச்சீ முகோபாசதே ஸ்ரீமதே லோகநாயிகா சமேத திரிவிக்ரம நாராயண பரபிரம்மனே நமஹ. இத்தோடு திருக்காழிச்சீராம விண்ணகர திவதேச வைபவம் முடிந்தது. நாளையிலிருந்து திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திருப்பதிகளினுடைய வைபவம் ஆரம்பம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம், ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.